శ్రీశైలవంశాత్మపితామహస్య శ్రీమాతదూరే కరుణీకపాత్రం శ్రీదేవనాథార్యకపాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే శ్రీమచ్చీశైలవంశ్యాదనకగురుమణే నీలమేఖాఖ్యసూరే తాత్ శ్రీయాదవాస్తు శ్రీశకరయుగం సాంఘ విజ్ఞానపూర్ణం శ్రీవాసాత్మతూరే నిజపతి సహజాదాత్త మంత్ర ప్రధానం శ్రీమన్నారాయణాఖ్యం శతముఖకులజం భావజే భావయేయాయజూకం పితామహస్యాపితామహాయ ప్రాచేతనాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశీలపూర్ణాయ నమో నమస్కారః భరతాయ వరన్నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజే యద్భక్తిం హేడతః పృథివ్యాం ప్రసితో రాఘవ పాదుకా ప్రభావః కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుష్య కవితాశాఖం వందే వాల్మీకి ఓకిలం వాల్మీకే మునసింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామకథానాథం కోనజాతి పరాంగతిం యప్పిబన్ సతతం రామచరితామృత సాగరం తృప్తస్థం మునిం వందే ప్రాతే తమకల్మషం గోష్పదీకృతమారాశిం మశకీకృతరాక్షసం రామాయణ మహాబాలరత్నం వందే నీలాత్మజం మంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీవక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వారయూతముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్యసంధోసలిలం సలీలం యశోకబంహిం జనకాత్మజాయాః ఆదాహయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరంజనేయం ఆంజనేయమధిపాట్లాననం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాతదరుమూలమాసినం భావజామి పవమానందనం యత్ర యత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర గతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిన్నమత రాక్షసాంతకం వేదవేద్యే పరే పుంసీజాతే దశరథాత్మజే వేద ప్రాతేహేత సాదాసీతే సాక్షాద్రామాయణాత్మనా తదుపకృత సమాసంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం ముని ప్రణీతం దశశిరసశ్చవధం నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహుమరవిందదలాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సహితం సుభద్రమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకవాదనే మణిమయే వీరాదనే సుస్థితం అగ్రే వాదేతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరిహృతం రామం భజే శ్యామలం శ్రీసీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్సమేత శ్రీ రఘునందన వరం బ్రహ్మణే నమః రామర్ సుమేరా. அப்போ இனமே சுக்ரீவா நீ இனிமே விசாரப்படாது. நாம அக்னி சாட்சிகமாக நாம பண்ணிட்டு வந்தோம்னா அக்னி சாட்சிகமாக நம்ம சத்தியம் தோழமை கொண்டதுனால இனிமே நீ விசாரப்படாது, நாம பாத்துக்கலாம். உனக்கு வாலிபதம் பண்ணி நான் உனக்கு எல்லா விதமான சௌகரியத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ துர்லபோ ஈதிருஷோ பந்து அஸ்மின் காலே விசேஷத்தா கிந்து யத்னஸ்தயா காரியா மைசல்யாக பரிமார்க்கணே రాక్షస్య రౌద్రస్య రావణస్య దురాత్మన మయాచ యదనుష్టయం విశ్రద్ధేన తదుచ్యతాం. నా என்ன பண்ணணும்ன்றத நீ சொல்லு, சங்கோச்சப்படாமல். நீ என்ன பண்ணணும், ராவணன் இருக்கிற இடத்தை சீதையும் சீதை இருக்கிற இடத்தை தேடணும், இது ரெண்டுதான் நீ பண்ணணும். என்னிடத்துல நீ விசுவாசம் வச்சேனா உனக்கு எல்லா க்ஷேமும் ஏற்படும். அன்றதும் நோக்க பூர்வமே நஜவட்சே கிராச்சனா ஏகத்தே பிரதிஜானாமி சத்தியனைவ சபாமியகம். நான் இதுவரைக்கும் பொய் சொன்னது கிடையாது, இனிமேலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் சொல்றேன். நானு உனக்கு எல்லா சகாயமும் நான் பண்றேன். இது ராமர் சொல்ற வார்த்தை. இது சுக்ரீவன் சொல்றான், சரி பாசமா உனக்கு எல்லா சகாயமும் நான் பண்றேன்னா. ஆனாலும் ராமரை பார்த்து சொல்றான், நீமோ வாலிய சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க, வாலி எப்பேற்பட்டவன் தெரியுமா, மகா பராக்கிரமசாலி. ஆகையால அந்த பராக்கிரமசாலியாக இருந்துருக்கிற வாலி அழிக்கிறதுன்றது சுலபம் இல்ல, நேரணும் விளையாட்டா நீ சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு சொல்ற இது அப்படிப்பட்ட வாலி என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அது ஒரே ஒரு நான் காமிக்கிறேன் பாரு. இந்த இடத்துல வாலிதா ஒரு அந்த நான் சொன்ன துந்துபியோட அந்த ராட்சசனோட இது பண்ணிட்டு ராட்சசனை கொலை பண்ணிட்டு அப்படி காலால எட்டி உதச்சா ஒருவர் மலை மாதிரி ஒரு எலும்பு கூடு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். அந்த மலை மாதிரி இருக்கிற எலும்பு கூடு அந்த ராட்சசந்து அது காலாலேயே தட்டுச்சுன்னா எவ்வளவு பராக்கிரமன்றத நீ பாரு என்பதாக சொல்லுகின்ற. அப்போ ராமர் சொல்றே அவ்வளவுதானே இதோ பாரு இதை தூக்கி தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட்டவர்களால அதை தூக்கி தள்ளினேராம். தூக்கி தள்ளினாக்க அது எங்கேயோ போய் விழுந்துதான். இது எங்கேயோ போய் விழுறத பார்த்த உடனே சிரிக்கிறானாம் பார். என்ன அன்னை தினத்துல மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் இருந்திருந்தது அவன் தூக்கி கிடாசினது இந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்து விழுந்தது. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத வெறும் எலும்பு கூடு இருக்கு, இத்த காலால தூக்கி தள்ளிப்பட்டு கட்டவரலாலேயே தள்ளிட்டம் பார்த்தே அப்படின்னு சொல்லி சொன்னேனாக்கா இது உன்னுடைய பலாக்க மட்டும் சொல்ல முடியுமா? நான் இது போய் வாலிய அடிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குன்றதுக்கு இது ப்ரூஃப் ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்லு. வேற என்ன பண்ணுவா சொல்லணும்? அங்க ஏழு சால விரட்சம் இருந்து அந்த சால விரட்சத்தை நாலு பேரா கட்டின்றா கூட அந்த சால விரட்சத்தை கட்டிக்க முடியாது, அவ்வளவு பெரிய விரட்சமானது. அந்த விரட்சத்துக்கு பாலி கணக்கு இதுல ஒரு அம்பு விட்டான்னாக்கா இந்த பக்கம் அம்பு விட்டா அது அனண்ட பக்கத்தால வந்துடும், அப்பேற்பட்டவன் அவன் என்பதாக சொல்லுவானா. சொன்ன உடனே அதுக்கு ராமர் அங்க பாத்துறான், தன்னுடைய தனுஷை எடுத்து வந்துறான். தனுஷை எடுத்து வந்து சகிரகீத்வா தனுர்கோரம் சரமே கஞ்சபானதா சாலமுத்திசேப பூரயன் சரவேர்திசா. அதுல ஒரு அம்ப தொடுத்து அந்த வில்ல அந்த அம்ப விட்டேரம் விட்ட மாத்திரத்தினால சவிதிருஷ்டோ பலவதா பிராணா ஸ்வர்ண பரிஷ்பானா ஸ்வர்ண பரிஷ்கிருதா வித்வாசாதான்கிரி பிரஸ்தம் சப்தபூமிம் விவேதா சாயகஸ்து முகூர்த்தேன சாலான் வித்வாமாஜவா நிஷ்பத்திர புனஸ்தூர்ணம் தமேவ பிரவிவேசா. ஏழு சால மரத்தை மாத்திரமில்ல ஏழு மலர்களை சுழந்தது. ஏழு ஏழுன்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பிறந்துதான். ஏழு மலைகளை பிறந்து ஏழு ரசாத்தல ஏழு லோகங்களையும் பிறந்து ராமருடைய அம்பராத்மனிலேயே வந்து சேர்ந்துடுத்து. அப்படிப்பட்ட பராக்கிரம ராமருடைய பராக்கிரமத்தை இப்படிப்பட்டதுன்னு சொல்ற சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். திருட கடித கைலாச கூட்ட விக்கட துந்துதி கங்காள கூட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணே தர பாதாங்குட்ட தரகலன விஸ்வஸ்த சமுதா சுகிருதாசயா. ஒரு நண்பனுக்கு ஒரு விசுவாசம் ஏற்பட்டே அட்டி வச்சவனவன் அப்பேற்பட்டவன் அவனுடைய கண்காள கூட்ட தூர விக்ஷேப தட்ச தட்சிணே தர பாதம் தட்சிணே தர பாதம். அந்த எலும்புனுடைய சமூகம் துந்துகின்ற அரசனுடைய எந்த எலும்பு சமூகத்தை வலக்கால் கட்டவர்களால கூட போனால எடக்கால் கட்டவர்களால தூக்கி அடிச்ச சமர்த்தனாக இருந்திருக்கவர் அவர். தர கலன விஸ்வஸ்தகுருதாசயா. அந்த சுக்ரீவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது, ராமனால அந்த வாலிய வதம் பண்ண முடியுமான்னு. அந்த சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்காக ராமன் பண்ண விஷயம் இது. ராமருடைய பாணம் எப்பேற்பட்டது அத சுவாமி தேசிகன் சாகிற. அதே புரசல்ல பகுவிட பிகிரி தரணி விவர யுக பதுதய விவரத சித்திர புங்க வைச்சித்ரியா. இவ்வளவு பெரிய மரம், பெரிய மரம், சகல மரம், விசங்கடம் பிரசங்கடது, விசாலம் பிரசலம் மகது, அந்த விபுலம் மகத்துன்றது அமரத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. விபுலமாக இருந்ததுக்கு விபுலம்னா மகத்துன்னு பெருசாக இருந்துருக்குன்னு அர்த்தம். இந்த பெருசாக இருந்திருக்கிற பிருத்துல பகுவிடபி இது விபேதஜ குணசாலான் சப்தாய்கேன மகேஷுனா அப்படின்னு சொல்லிருக்கு. ஒரே அந்த சால விருட்சத்தை ஒரே ஒரு பாணத்தினாலே அவர் இது பண்ணாராம். அது சித்திரப்பும் அதாவது ஆச்சரியமான பிடியை உடைய பானம், அந்த பானத்தினுடைய பெருமையை சொல்றாரு அவர். அந்த ஏழு விரட்சங்கள் என்ன, பர்வதோத்தமங்கள ஏழு மலைகள் என்ன, பூமி என்ன, எல்லாத்தையும் ஒரே கணத்துல பொழந்துடுச்சு. யுகபதுதைய ரொம்ப நாள் ஆகல, அது போயிட்டு வர்றதுக்கு அவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு இல்ல, ஒரு கணத்துல போயிட்டு வந்துட்டு அப்பேற்பட்டவனாக இது யாருக்காக பண்ணறவர், தன்னுடைய பலத்தை காட்டி அங்க இருந்துட்டு இருக்கிற இவனுக்கு விசுவாச சுக்ரீவனுக்கு விசுவாசம் வரணுன்றதுக்கு தான். போனறைய போனரா நின்ற மரமேழ் அன்றைய ஒருவில் வளவாவோ, உணரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. திருவேங்கமுடையான மங்களாசாசனம் பண்ற சுவாமி நம்மாழ்வர், புனரா நின்ற மரமேழ் அன்றைய ஒருவில் வளவாவோ, புழக்க முடியாததாக இருந்திருக்கிற ஏழு மரங்களையும் ஒரே ஒரு வில்லுனாலேயே, அதாவது வில்லுன்றது இந்த அம்புல உபலட்சணம், ஒரு பானத்தை போட்டு பண்ண அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வில்லாளியோ நீ என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்டவர் இதுக்கு பரிகாசம் பண்ற மாதிரி ராமனுடைய அதிமான கிருத்தியத்தை சொல்ற கூறத்தாழ்வான். நீ இந்த காரியத்தை பண்ண, நீ இதுதான் பெரிய விஷயமா இருந்துருக்கு. நீ இந்த சுக்ரீவனுக்கு விசுவாசம் ஏற்படணும்ன்றது தானே நீ பண்ண. நீ சரசாத்தலாமிஜவத்தோரபத்தயத்தயிரவிசனிண்ணம் சகா மருகம் மருகயசேஸ்ம கதம் சஹாயம். அந்த பெருமாளுடைய தனக்கு அசக்தி, அதாவது தன்னால முடியாததுன்றத சொல்றார். அவருடைய பாவனைய சொல்றார், அவ உனக்கு வேற யாருமா ஆகல, நீ ஒரு சாக்கா மிருகம், ஒரு கபிய போய் குரங்கு போய் நீ சொல்றியே, ராவணனை சம்ஹரிக்க வேண்டியவனுக்கு யார போய் சகாயமா கொண்ட, ஒரு சுக்ரீவனை போய் சகாயமா கொண்ட, உன்னுடைய பராக்கிரமத்துக்கும் சுக்ரீவனுக்கும் ஏதானா ஒரு சம்பந்தம் இருந்திருக்கா, உனக்கு அவனுக்கு ஏதான சமம் இருந்திருக்கா, இவன் ராவணன் இங்கே எளிவரவு படுத்தியவனாக இருந்திருக்கிற வாலியாவது சொல்லலாம், அந்த வாலியையும் விட்டுட்டு வாலியை கண்டு பயந்து ஓடின்றிருக்கிற இந்த சுக்ரீவனை போய் நீ சரணமாக அடைஞ்சியே, அதுக்கு மாத்திரம் அதோட மாத்திரம் இல்ல, இந்த சாலா விருட்சங்கள்லாம் பண்ற அந்த சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வரணும்னு நீ பண்றியா. சாலாம் சரசாதலான்னு அந்த பூமி ஏழு பாதாளம் வரைக்கும் பாயும்படியாக பானத்தை நீர் போட்டு, ஏகேஷு மந்த ஜவதா ஒரு பானத்தினுடைய முழு வேகத்தை காமிக்கலையா ராமர், அந்த பானத்தினுடைய ஒரு மொள்ள போட்டு போட்டது, அதனாலேயே இது இத்தனையும் புலந்து வந்திருக்குன்னாக்கா, அப்போ தேஷு அந்த விரட்சங்கள்ல ஏகவிதம் அதுல ஒரே ஒரு மரத்தை வாலி இந்த மரத்துல பானம் போட்டா இந்த பக்கம் போட்டா அந்த பக்கம் போகும்னு அத போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லி சொல்லியிருந்தானே, அந்த வாலியினாலேயே திருத்தி பிடிக்கப்பட்டவனா இருந்திருக்கிற சுக்ரீவன் அந்த வாலியின் வாலியே உங்களுக்கு சமமா ஆக மாட்டான், அவனுக்காலையும் தேர்த்தி அடிக்கப்பட்ட ஒரு சுக்ரீவன் போய் உமக்கு சகாயம் எனக்கு சீதைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சகாயமா இருக்கணும்னு சொல்லி அக்னி சாட்சிகமாக பிரதிஜை பண்ணிட்டேரு, இத என்னன்னு சொல்றது நானு என்றுதாக சொல்லுங்க. தாசசகாசமபவத் தவயக் கபீந்திரஹ பத்ரித்விஷம் கபிமமர்ஷவசாஜ்ஜிகாம்சுஹு தத்ரேஹ விக்லபதீம் தபிமம் கபீந்திரம் ஒரு குரங்கு தலைவனாக இருந்திருக்கிற சுக்ரீவன் ஒரு இடத்துல தாசனாகவும் நண்பனாகவும் ஆனான், அந்த தாசனாகவும் நண்பனாகவும் ஆயிட்டான்றதுக்காக அவனுக்கு விரோதி இல்ல உனக்கு விரோதியா நினைச்சுண்டு நீ கோபத்தினால ஸ்நேக விக்லபதியம் உம்ம பக்கத்துல அதாவது கொஞ்சம் விசுவாச குறைவா போயிடுச்சு சுக்ரீவனுக்கு, அவனுக்கு நம்பிக்கை உண்டு பண்ணோன்றதுக்காக சபதி சாலகிரி நவிஜா ஒரே நிமிஷத்துல ஏழு சால விரட்சத்தையும் குழந்த உண்மை என்னன்னு நான் சொல்றது என்பதாக. இப்படி ராமர் ஏழு சால மரங்களையும் குழந்திருக்க அவ இதை காண்பிச்சு சுக்ரீவனுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்திட்ட. விசுவாசத்தை ஏற்படுத்தின உடனே சுக்ரீவன் என்ன பண்ண, ராமர் சொல்றேன் சரி உனக்கு யார் சிரமத்தை கொடுத்தாலோ இப்பவே அந்த வாலிய வதம் பண்றேன், நீ வா போலாம் வான்னு ரெண்டு பேருமா கிளம்பி போற, லக்ஷ்மணரும் கூட போறேன். இப்ப நான் நேரம் இல்லை, நான் நேரம் சண்டை போடல, அவன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்கோ, உனக்கு சிரமம் வரச்சு நான் மாத்திக்கிறேன், அப்போ உனக்கு வாலி வதம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கைகூப்பிண்டு கேக்குறேன் நானே. எனக்கு நீ பண்ணு, உன்னிடத்துல நான் சரணாகிதி பண்றேன், எனக்கு எதிரியாக இருந்திருக்கிற வாலியை நீ வதம் பண்ணணும்னு. அஸ்மாத் கச்சாம கிஷ்கிந்தாம் கிப்ரம் கச்சத்துவம் அக்ரதா கத்வா சாக்வய சுக்ரீவாம் வாலினம் பிராதிருகந்தினம். வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலாம், வா இப்ப போய் போயிட்டு நீ வாலிய சண்டை கூப்பிடு, சண்டை கூட்டி ஏன்னா நான் வாலியோட சண்டை போட்டு நான் வாலியை துவம்சம் பண்ணிடுறேன் என்பதாக சொல்லி சொல்றான். இவா ரெண்டு போய் இவன் போய் அங்கிருந்து சண்டை போடுறவன் கூப்பிடுறான், வாலியை கூப்பிடுறான், சுக்ரீவன் கூட்டு வாலியும் வெளில வர்றான், ரெண்டு பேரும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிறதுல பார்த்தாக்கா ஒத்த அன்யோன்ய சதுருஷவ் வீர உபவ் தேவ விவாசினவ் என் நாவகச்சது சுக்ரீவம் வாலினம் வாக்கு ராகவஹா. இந்த குரங்கு ரெண்டு குரங்கும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கு, இது எது வாலி எது சுக்ரீவன் தெரியலையா. சண்டை போடுறத பார்த்தா ரெண்டு பேருமே பிராக்கத்தோட சண்டை போடுறத பார்த்தாக்கா ரெண்டு பேரும் யாருன்றது இந்த சண்டை போடுறதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியல, ரூபத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியல, எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியலையா. இது பாக்குற இடம் இதுல சொல்லதான் ஒரு கதை சொல்ற வழக்கம் சாதாரணமா, யார் ரொம்ப கெட்டிக்காரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலா, யாரு கெட்டிக்காரனா இப்படி பார்த்தானா, எல்லாருக்காட்டிலும் இந்த துணி துவைக்கிற செலவு தொழிலாளி தான் இப்பதான் அடையாளம் எல்லாம் போடுற, அப்பெல்லாம் அடையாளம் போட மாட்டான், செலவு தொழிலாளி தான் கெட்டிக்காரன் அப்படின்னா. எத்தனை பேர் எவ்வளவு வேட்டி கொடுத்தாலும் எவ்வளவு புடவை கொடுத்தாலும் அவள் தனியா பிரிச்சு கொண்டு வந்து கொடுத்துறானோ இல்லையோ, அந்த பிரிச்சு பாக்குற சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் செலவு தொழிலாளிக்கு தான் அது கெட்டிக்காரத்தனும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அவனுக்காட்டுல இன்னொருத்த கெட்டிக்காரன் அப்படின்னா ஆடு மேய்க்கிறவன் தான் கெட்டிக்காரன், அதுவும் செம்மறி ஆடு மேய்க்கிறவன் ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்றான். இந்த செம்மறி ஆடு எல்லா ஆடும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கும், அவளுக்குதான் ஆடு மேய்க்கிறவனுக்கு தான் தெரியும் எந்த ஆடு காணாத போயிட்டு எந்த ஆடு இப்ப இல்லைன்றது தெரியும். இப்பெல்லாம் தான் டேங்க் போட்டு வைக்கிறதுக்கு அதுல, அப்பெல்லாம் அந்த டேங்க் எல்லாம் கிடையாது. ஆகையால இந்த ஆடு மேய்க்கிறவன் தான் அவன் என்னன்னு ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லி சொன்னானா. இன்னும் கொஞ்ச தூரம் போனானா வாத்து மேய்க்கிறவன் பார்த்தானா, இந்த வாத்து மேய்க்கிறவனும் பார்த்த உடனே சொல்லிட்டானா, இந்த வாத்து எந்த வாத்து காணாத போயிடுதுன்றது இவனாலதான் கண்டுபிடிக்க முடியும், வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, இந்த வாத்து மேய்க்கிறவன் தான் எல்லாருக்காட்டிலும் கெட்டிக்காரன்னு சொல்லி பண்ணான்னு ஒரு கதை சொல்லிட்டு இருப்பா. இங்க ராமருக்கு பார்த்தானா இந்த சுக்ரீவனுக்கும் பாலியும் பார்த்தா ரெண்டு குரங்குக்குள்ள வித்தியாசமே தெரியலையா. ஆகையால பண்ணான் நல்ல செமிச்சு அடி வாங்கிட்டான் சுக்ரீவன், வாங்கிட்டு இதுங்களால நம்மளால அடி வாங்க முடியாதுன்னு ஓடி போறான். ஓடி போயிட்டு சரி ராமரும் பின்னாடி வர அந்த ரிஷிமுகத்துக்கு அவன் போன பிற்பாடு வர அப்ப சொல்ற ராமனை பார்த்து சுக்ரீவன் சொல்ற, ஆஹ்வயசேதி மாமுக்துவா தர்வசயித்வாச்ச விக்ரமம் வைரிண காதயித்வாச்ச கிமிதானி துவயாக்கிருத்தம் என்னண்ட வந்துட்டு நீ போய் வாலிய அழ வாலிய கூப்பிடு நான் அழிச்சுடுறேன் நான் அடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீ தான் நான் பாட்டுக்கு தேவன் கடந்த இங்க என்ன போய் வாலிய கூப்பிட வச்சுட்டு அவனோட சண்டையும் சரி உன்னால சண்டை போடுறதுக்கு பயமா அப்படின்னு பார்த்தா உன்னுடைய பராக்கிரமத்தை வேற காண்பிச்சுட்ட, காண்பிக்கவும் காண்பிச்சுட்டு என்னோட என்னைய சண்டை போட விட்டுட்டு என்ன அடி வாங்க வச்சுட்டு நீ வேடிக்கை பார்த்து நின்றையே இது என்ன குணம் உனக்குன்னு தெரியலையேன்னு சொல்றான். அதுக்கு ராமர் சொல்றா, ஐயோ இப்படி எல்லாம் சொல்லாத ராமா, இதுதான் நம்ம ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கிற சக்கியமா அப்படின்னு சுக்ரீவன் கேக்குறான். இப்படி எல்லாம் சொல்லாதப்பா சுக்ரீவா, உங்க ரெண்டு பேருக்குள்ள அடையாளம் தெரியல, இப்ப மறுபடியும் போ சண்டை போடப்போ நான் இன்னைக்கு நான் சரிப்படுத்திடுறேன் வாலிபத்தம் பண்ணிடுறேன்னு சொல்றான். ஏற்கனவே பட்ட அடியே தாங்க முடியல, மறுபடியும் வேற போ சொல்றியா என்ன பண்றதுன்னா, அங்க ஒரு புஷ்பங்கள்லாம் இருந்தா அந்த புஷ்பத்தினால ஒரு மாலையை போட்டு இதை கழுத்துல போட்டுக்கோ, இது சுக்ரீவம் மாலையை போட்டுக்கிறதுன்ற பாருங்க இதுதான், இந்த கழுத்துல போட்டுட்டு அவனோட போய் சண்டை போடு, சண்டை போட்டேனாக்கா அப்ப நான் இன்னைக்கு நான் ஒன்னும் இது பண்ணிடுறேன்னா சுக்ரீவன் அங்க போனேனாக்க ஒரு கஜ புஷ்பி மிமாம் புல்லாம் உற்பாட்டி சுபலக்ஷணாம் குருலக்ஷ்மண கண்ட கண்டேசிய சுக்ரீவத்து மகாத்மனாம். இதை சொல்ற ரணவார கூட்டு இதை பண்ணி இது எங்களை ஒரு மாலை தொடுத்து அவன் கழுத்துல போடு, இதை போட்டு அவன் சண்டை போட்டோம் எனக்கு வாலிபம் சுக்ரீவனுக்கு அடையாளம் தெரியும், ஆகையால பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அப்போ பாராயணம் யாருமே அங்க போய் பெருசா கண்ணாம்னு விசைன்னு வச்சுக்கோ, அப்ப வாலி ஓடி வந்துருவான். அதுவும் பெண்ணோட கூட இருந்தாக்க அப்ப விசாக்க அவளுக்கு கோபம் அதிகமா வந்துடும். அவன் தாரையோட இருந்துட்டு இருக்கச்சே நீ அவனை விசையானாக்க வாலி விசையானாக்க வாலி ஓடி வந்துருவான் சண்டை போடுறதுக்கு. அப்ப சண்டை போட்டுருந்தான் அவனோட, அவனும் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாட்டி ஏன்னா நீ எனக்கு இது பண்ணிவிடுவியா மறுபடியும் சண்டை போட்டு அழி வாங்க வைப்பேன் அப்படின்னா அனர்த்த நோக்க பூர்வமே கிரண் கிருஷ்ணோபிஜிஸ்தான் தர்மலோக பிரீத்தேன நகபட்சய கதந்தன சபலாஞ்ச கரிஷாமி பிரதிஜாம் ஜெகி சம்பிரமம். நான் பிரதிஜை சொன்ன பிரதிஜைய நான் பரிபூர்ணமா பண்றேன், நீ தைரியமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுற. இவரும் பின்னாடி போறான். அங்க போய் இவன் உற்சாகமான வார்த்தையை கொண்டு அவன் சொல்றான், வாசல நின்றுட்டு வாலிய சண்டைக்கு கூப்பிடுறான் சுக்ரீவன். அப்ப தாரையோட இருந்துட்டு இருக்க தார வாலியும் மகா கோபத்தோட இன்னைக்கு இவனை அழிச்சு கட்டிட்டு ஓய்ச்சி ஒரு வழியா ஓய்ச்சி கட்டிட்டு வந்துடுறான் அப்படின்னு கிளம்புறான். கிளம்பச்சே தார சொல்றான், யோ இப்ப அவன் பாரு நேற்று அடி வாங்கிட்டவன் இன்னைக்கு வந்திருக்கான்னாக்கா அதை கொஞ்சம் யோசனை பண்ணணும், ஏதோ ஒரு பெரிய பலம் இல்லாத அவன் திரும்பி வரல, அந்த பலம் யாருன்னாக்கா ராமனா தான் இருக்கணும்னு தோன்றது. ஏன்னா உன்னுடைய பிள்ளை அங்கதான் சொன்னான், இவன் நாலு பேரும் ஒருத்தரோட போயிட்டு இருக்கா அதை பார்த்தா ராமர் மாதிரி தோன்றது, அயோத்தியாதிபதி என்னுடைய பிள்ளைதான் ரெண்டு பேரும் இவா ரெண்டு பேரும் இந்த ராமரோட லட்சணம் அவ பின்னாடி போயிட்டு இருக்கான்னு தோன்றது. ஆகையால ராமஹா பரபலாமர்தி யுகாந்தாக்னி விபோத்திதா நிவாச விரட்சா சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி. அவர் சாதுனாம் நிவாச விரட்சா மகர்ஷிகள்லாம் தங்குவதற்கு நிழலாக இருந்திருக்கிற மரமாக இருந்த நிழல் கொடுக்கின்ற மரமாக இருந்திருக்கவர் ராமர். ஆபன்னானாம் பராகதி கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் சரணமாக புகழாக இருந்திருக்கவர் இந்த சுக்ரீவனும் ராமனழியே புகழாக பெற்றிருக்கான்னு தோன்றது. ஆகையால சொல்றேன் நீ போகாத அப்படின்னா நான் ஒரே ஒரு வழி சொல்றேன், யவராஜ்யன சுக்ரீவன் தூர்ணம் சாத் அபிஷேசையா விக்கிரகம் ஆகிருதா வீரா தாத்ரா ராஜன் எவ்வியதான். போனா போட்டு போயிட்டு போயிட்டோம் அந்த சுக்ரீவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருங்கோ சண்டை போடாதங்கோ அப்படின்னு சொல்ற. இவ்வளவு சொல்றதையும் அதை கேட்கவே இல்லையா. நசகாரியம் விஷாதத்தை ராகவம் பிரதிசத்தே தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ கதம் பாபம் கரிஷதி. எனக்கும் ராமனுக்கும் என்ன சண்டை இருந்திருக்கு, நம்ம எங்களுக்கு பேருக்கும் ஒண்ணு சண்டை இல்லாத இருக்கச்சு. சண்டை இல்லாத வாழெல்லாம் நிஷ்காரணமாலாம் அவன் அழிக்க மாட்டான், ராமர் அழிக்க மாட்டேன்றது நல்லா தெரியும். அதில் ராமர் விஷயத்துல போய் நீ சந்தேகப்படாத. நசகாரியோ விஷாதத்தே ராகவம் இது வாலி சொல்ற வார்த்தை. ராமர் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ கதம் பாபம் கரிஷதி. அவர் ராமர் போய் சமகாரியம் பண்ணுவேறன்னா பண்ணவே பண்ண மாட்டேன். ஆகையால நீ போய் சேர்ப்போ. நீ ஆனா சொன்ன வார்த்தை என்னிடத்துல இருக்கிற பிரீத்தியால நீ சொன்ன ரொம்ப சந்தோஷம், அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ பயப்படாது போயிட்டு வா, நான் இந்த சுக்ரீவனை ஒரு வழி பண்ணிட்டு நான் வந்துடுறேன். இது வாலி சொல்லி போறான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பெரிய சண்டை நடக்கிறது. இந்த சண்டை நடந்துருக்கே ஒரு சமயம் நல்ல அடி வாங்கி சுக்ரீவன் அப்படியே முடியாத போயிடுற ஒரு சமயம் வந்துடுது. இதுக்கு மேல பார்த்தா வாலி அழிச்சிருவான் சுக்ரீவனை தீர்மானம் பண்ணிட்டே பெருமாள். அந்த பானத்தை ஒரே ஒரு பானத்தை தடுகிறான். முக்தஸ்து வஜ்ர நிர்கோடா பிரதீப்தாஜ நிதன்னிபா ராகவேண மகாபானோ வாலி வட்சதி பாதிதா ததஸ்தேன மகாதேஜ வீரயுக்தா கபீஸ்வரா வேகேனாபிஹதோ வாலி நிபபாத மஹீதலே அந்த ராமர் ஒரே ஒரு பானம் போட்டாரா, அந்த பானம் வாலியினுடைய மாரில போய் கரிச்சுதான். அந்த ஒரு பானத்தினுடைய இத்தை தாங்கிக்க முடியலையா, அப்படியே கழுவிட்டுதான். ஒரு மரம் வேரோட சாயற மாதிரி அப்படியே சாஞ்சிட்டாராம். அப்படி பூமியில விழுந்தா கூட அந்த வாலியினுடைய முகத்தை பாக்குற ராமர, பூமோ நிபத தஸ்யாபி தஸ்ய தேகம் மகாத்மனஹ நஸ்ரீ ஜஹதி நப்ராணான் நதேஜா நபராக்கிரமஹ. அவருடைய அந்த வாலியினுடைய முகத்துல இருந்து தேஜஸ் துளி கூட போலையாம், அப்படியே தேஜஸோட இருந்திருக்கான். வாலியினுடைய பிராணனும் போல ந பிராணா ந தேஜகா ந பராக்கிரமஹா, எதுவும் போல. யாரா இவ ரெண்டும், நம்ம ரெண்டு பேருடைய சண்டை, நாமும் சுக்ரீவனும் தான் சண்டை போட்டிருந்தோம், யார் இந்த பானத்தை நம்ம மேல இந்த சமயத்துல போய் எரிஞ்சிருக்கான்னு தெரியலையே, இது யார் சண்டை போட்டு யாருனாலேன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். அந்த பானத்தை பார்த்தாக்கா அந்த பானத்துல ராமான்னு பேர் எழுதிருக்கு அப்படின்னு சொல்ற. ஆனா வால்மீகி அந்த வார்த்தையை சொல்லல. வால்மீகி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அப்படின்னா, இது ராமபானம்னு அவன் வாலி திரும்பிக்கிறான், ராமான்ற பேர் எழுதிருக்கிறதுனால அப்படின்னு சொன்ன. ஆனா வால்மீகி என்ன சொல்ற, மகாபராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்கிற வாலி கீழே விழுந்த உடனே ராமரும் லக்ஷ்மணனும் அவளை பாக்குறதுக்காக ரெண்டு பேரும் போராடும். என்ன, மகேந்திரபுத்திரம் பதிதம் வாலினம் ஹேமமாலினம் யூதோரஸ்கம் மகாபாகம் தீப்தாஸ்யம் ஹரிலோச்சனம் லக்ஷ்மணானுஜனகரோ ராமஹா ததர்ஷ உபசசர்பச. பார்க்கவும் பார்த்தான், பார்த்ததோட மாத்திரம் இல்ல அவ கிட்டையும் போனான். அந்த வாலியிட போனதுக்கு காரணம் என்ன, வாலிக்கும் ராமனுக்கும் எந்த துவேஷமும் இல்லை. ஆனா வாலி தன்னிடத்துல அண்டினவனாக இருந்திருக்கிற சுக்ரீவனை நலிய பண்ணதுனால அந்த சுக்ரீவனுக்காக ராமர் அவருக்கு பானத்தை பிரயோகம் பண்ணாரே தவிர நிஜமாவே வாலியினிடத்துல எந்த தோஷமும் இல்லை. அதாவது இவா ரெண்டு பேருக்கும் எந்த விதமான மனஸ்தாபமும் இல்லாத இருந்திருக்கு. சரி, நாம போய் பார்ப்போம் அவனுக்கு என்ன பண்ணுவோம் பார்ப்போம்னா, தந்திருஷ்டா ராகவம் வாலி லக்ஷ்மணம் ச மகாபலம் அப்ரவீத் பருடம் வாக்கியம் பிரசரித்தம் தர்ம சம்ஹிதம். தந்திருஷ்டா அந்த ராமனை பாக்குறானா வாலி, பார்த்து கூட பக்கத்திலே லக்ஷ்மணனும் இருக்கான். இவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவ ரெண்டு பேரும் பார்த்து வாலி சொல்றான். அந்த வாலி சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்கோ, அது கர்ண கடோரமான ஒரு வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தை யாருமே சொல்ல மாட்டா, அதுவும் ராமனை பார்த்து சொல்ல மாட்டா. அப்போ ராமனை பார்த்து வாலி சொல்றான், தபோ ராமேண வாலி நிவத்தை அவன் வாலி சொன்னராதிபதே புத்திரஹா பிரசிதஹா பிரியதர்ஷனஹா பராங் முகவதம் கிருத்வா கோத்ர பிராப்தத்வயா குணஹா. நீ யாரு, நீ ராஜகுமாரன், நீ பார்க்கத்து சோமவத் பிரியதர்சனஹா சந்திரன் போல பார்ப்பதற்கு அழகாக இருக்கவன்னு பிரசித்தி பெற்றவன். நீ பராங்முக வசம் கிருத்வா கோத்ர பிராப்தனா துவயா குணஹா, உன்னோட சண்டை போடாத யாரோடையோ சண்டை போட்டு இருக்கவனை பார்த்து அவனை அழிச்சுட்டு இங்க நீ வந்து நிக்கிறைய, இது என்ன குணத்துல நீங்க வந்து நிக்கிற, இத பார்த்து சொல்ற. இது வாலி ராமனை பார்த்து கோச்சுக்கிறானா, நீ உனக்கு எவ்வளவுலாம் பேர் இருக்கு தெரியுமா, குலீனஹா சத்த சம்பன்னஹா தேஜஸ்வி சரிதவரதஹா ராமஹா கருணவேதீச்ச பிரஜானாஞ்ச ஹிதேரதஹா அப்படியே சானுக்ரோஷஹா மகோத்சாஹா சமயஜ்ஞா திருஷவரதஹா இத்தேதத் சர்வபூதானே கதயந்தி யசோபுவி. ராமன் சிறந்த இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன், குலீனன் அவனுக்கு பேரு, சத்த சம்பன்னஹா சத்துவகுணத்தை உடையவனாக இருந்திருக்கான், மகா தேஜஸ்வி உடையவன், அவன் ஆச்சாரசீலனாக இருந்திருக்கான், அவன் கருணவேதி, அவன் வந்து கிருப்பையா அவனிடத்துல தான் கருணையே அவனிடத்துல குடிகொண்டு இருந்திருக்கவன், லோகக்ஷேமத்தையே எப்பவும் நினைக்கிறவன், அவன் எப்படி அவனை பாடி தய இருக்கிறவன் யாருமே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிற உனக்கு எத்தனையோ பேர் இருக்க, கதையந்தி யசோபவி உனக்கு இப்படி எல்லாம் பேர் சொல்றது, தான்குணான் சம்பிரதாரிய அகமக்ரீன் சாபிஜனந்தவ தாரியா பிரதிஷித்த சன்னு சுக்ரீவேண சமாகதா. அந்த மாதிரி உன்னுடைய குணங்கள் எல்லாம் இட்டு தார சொன்னா நீ போகாத, அவர் ராமர் இடத்துல போகாதேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட குணங்களா இருக்கிறவன் என்ன ஒன்னும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வந்த, நீ எப்ப வந்திருக்கிறத பார்த்து நிக்கிறத பார்த்தா ஜானே பாப சமாச்சாரம் திருநேகி கூப்பம் இவாவிரதம் சதாம் வேஷதரம் பிராபம் பிரச்சன்னமிவ பாவகம். நீ சத்துக்களுடைய வேஷத்தை தரிச்சுட்டு நீ வந்திருக்க, ஒரு புல்லுனாலே மண்டப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு இது மாதிரி நீ வந்து புல்லு கிணறு மாதிரி நீ வந்திருக்க. எங்கேயான கிட்ட வரவாழ விழம் பண்ணும்படியாக இருந்திருக்கு. புல்லு மூடி இருக்கிற கிணறு மாதிரி நீ சத்துக்கள்ன்ற வேஷத்தை போட்டு நீ வந்திருக்க. உண்மையில உன்ன மாதிரி பாப்பம் பண்ணவா யாருமே இல்ல. கிட்ட வரவாழ கொளுத்துவதற்காக இந்த அக்னி கொஞ்ச நாள் பார்த்தோம்னா நெருப்பு சாந்தமாயிட்டுன்ற மாதிரி தோணும், அது தொட்ட உடனே சுட்டுடும். அந்த மாதிரி மூடு தனலா நீ இருந்துருக்க, இப்படி பிரச்சன்ன பாப்பராக நீ இருந்துருக்கே, உம்மை போய் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க நீ பரம பாவனமானவன்னு, இவ்வளவு ஒரு பாப காரியம் பண்ணிட்டு உனக்கு இந்த ஜட என்ன, இந்த மர உரி என்ன, இந்த துணி என்ன, உனக்கு இப்படி ஒரு தாபச வேஷம் முனிக்குமாரர் வேஷம் போட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு இது தேவையா அப்படின்னா, அதுக்கு மேல அவன் கேக்குறான், விஷயவா புதையவா தேயதா நாபகரோமியகம், உனக்கும் எனக்கும் என்ன சண்டை இருக்கு, என்ன என்னத்துக்கு நீ பானத்தால அடிச்ச அப்படின்னா, உனக்கும் எனக்கும் ஏதானா காணி தகராறா இல்ல பூமி தகராறா? அந்த காலத்துல இருந்த ஒரு ராஜா சட்ட மொத்தத்தையும் இங்க வரிசையா சொல்றாரு. பூமினால தகராறு வரும், காணினால தகராறு வரும். அந்த பூமி தகராறு அதாவது காணி தகராறுன்றது அல்பமான பூமி, அதுக்கு காணி தகராறுன்னு பேரு. பூமி தகராறுன்றது ராஜாக்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய தகராறு. ஆகையில நம்ம ரெண்டு பேருக்குள்ள காணித்தாயமோ பூமித்தாயமோ இல்ல, இல்ல எல்லை மயக்கமானது இருந்துருக்கா, உம்மோட எல்லையில நான் வந்துட்டேன் என்னோட எல்லையில நீ வந்துட்டேன்றது இருக்கா, அதுவும் இல்ல. சரி, மந்திரவர காட்டம் இல்லை, வான்பகை வழிப்பகை இல்லை என்பதாக சொல்லுகின்ற, உனக்கும் எனக்கும் தீர்க்கமான ஒரு பகை இருந்துருக்கா, ஒன்னும் வீட்டை பற்றின தகராறு இருந்துருக்கா, இல்ல நீண்ட கால விரோதம் இருந்துருக்கா, இல்ல நடுவில் வந்த விரோதம் ஏதாவது இருந்திருக்கா? நீ ராஜா, நான் குரங்கு, நாம் ரெண்டு பேரும் தாயாதி இல்ல, பங்காளி இல்ல, பங்காளி சண்டை நினைச்சுக்கிறதுக்கு. ஆகையால நீ அந்த குல விரோதமோ இல்ல, பங்காளி பகையும் இல்ல, அதே மாதிரி குடி பகையும் இல்ல. இந்த குலம் ஒரே குலத்துல இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்திருக்கிறதுனால ஊர் விஷயத்தினால ஏதாவது தகராறு வருதா? அந்த தகராறும் இல்ல. இல்ல பசு மறித்தல் நிறை சாய்த்தல் அப்படின்னு சொல்றது, பசு மறித்தல் அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்த மாடு ஓட்டி போனா அந்த மாட்டை இவன் போட்டி போயிடுறது, அதனால எதனா தகராறு வந்திருக்கா? நம்ம ரெண்டு பேருக்கு எந்த தகராறும் இல்ல. இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அதோட ஊர் சண்டை, உங்க ஊர் சண்டை அவளுக்காக வந்திருக்கேன், எங்க ஊர் சண்டைன்னு அதுக்காக ஊர் சண்டை, நம்ம ரெண்டு பேருக்கும் எதனா இருந்துருக்கா? அந்த சண்டையும் இல்ல. ஜலத்துல எதனா தகராறா? இல்ல. பெண் விஷயமான தகராறு இருக்கா? அதுவும் இல்ல. அப்ப ஒண்ணுமே இல்லாத இருக்கச்சே என்னத்துக்காக என்ன போய் நீ இழுச்ச, என்ன போய் நீ வதம் பண்றதுக்கு என் மேல பானத்தை போட்ட அப்படின்னா, நத்தம் பிரஜானேகம் கஸ்மான் ஹம்சகில் பீஷம், நகத்துவம் பிரதிஜானேகம், நான் இதுவரைக்கும் உன்னை பார்த்ததில்ல, நீரும் என்ன பார்த்ததில்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள முகத்தை கூட பார்க்காத இருந்திருக்கச்சே என்ன போய் இப்படி இருக்க, நிரபராதனாக இருந்திருக்கிற என்ன போய் நான் இருக்கிற இடத்துல வந்து, நானா உன் இடத்துக்கு வந்தனாலாவது பரவாயில்ல, வாலி ராமர் இருக்கிற இடத்துக்கு போல வாலி இருக்கிற இடத்துக்கு ராமர் வந்திருக்கு, அதனால நான் இருக்கிற இடத்துல வந்து நிரபராதனாக இருந்திருக்கிற என்னிடத்துல நீரே வந்து என்ன போய் இப்படி பானத்தால அடிச்சேற, இது நியாயமா உமக்கு? மாமிகா பிரதியுத்தம் அங்கேன ஜதமாகதம் தர்மலிங்க பிரதிச்சன்னா கூரங்கன் மதமாகரேது. சரி, உம்மோட சண்டை போட்டனா, சரி என்ன அடிக்கலான்றதுக்கு வாஸ்தவம், நான் உம்மோட சண்டை போடல, யாரோடையோ நான் சண்டை போட்டுருக்கேன். நானு அந்த வாரோடையோ சண்டை போட்டு இருக்கச்சு, நடுவுல கொண்டு என்ன அடிச்சு கொள்றேன், இதுதான் தர்மமா? குரூரன் கர்ம சமாச்சரியத்து, எப்பேற்பட்டவும் இப்படிப்பட்ட ஒரு குரூரமான காரியத்தை செய்ய மாட்டானா, நீர் போய் இப்படி பண்றேற அப்படின்னு சொன்னான். இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்க, சண்டை போட்டு இருக்கச்சே ஒருத்தனை பாட்டு செமித்தியா அட்டி வாங்கி நான் அடிச்சாக்கா அதை பார்த்துட்டு இருப்பாடான்னா அதுக்காக நான் உன்னை அடித்தேன்னு சொன்னமா சொல்றேன்னு சொல்றியா, அதுவும் நடக்காது. வயம் வனச்சராம மிருகமூல பலாசனா ஏஷாக பிரகிருதி ரஸ்மாகம் புருஷஸ்வம் நரேஸ்வரா. நாங்கள்லாம் காட்டுல இருந்துருக்கோம், நீ நாட்டுல இருந்துருக்கோம். நாங்கள்லாம் மிருகங்கள், நீங்கள்லாம் மனுஷங்கள். நாங்கள்லாம் சாப்பிடுறது காயும் கிழங்கும் நாங்க சாப்பிட்டுருக்கோம். நீங்கள்லாம் சல்யோதனத்தை சாப்பிட்டுருக்கோங்க. நீங்கள்லாம் நாங்கள்லாம் குடிமக்களாக இருந்துருக்கோம். உன்னுடைய ராஜ்யத்துல இருந்துருக்கிற மக்களாக நாங்கள்லாம் இருந்துருக்கோம். நீங்கள்லாம் ராஜாக்களாக நாங்க இருந்துருக்கோங்கோ. எங்களுக்குள்ள இந்த சண்டை போட்டுன்றதுன்றது இருக்க குரங்கு ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போடுறதுன்றது இது குரங்குக்கு ஒரு சுவாவம். அந்த சுவாவத்துலதான் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கோம். இந்த சண்டையை பெருசுபடுத்தி நீ போய் நடுவுல பூந்து என்ன அடிச்சீங்க, என்னத்துக்காக அடிச்சிடமா, இது தர்மமா நீ பண்ணது வாலி கேக்கணும். சரி, இதுக்காக அடிக்கல, உன்னுடைய தோல் எடுத்துக்கலாம், உன்னுடைய மாம்சம் எடுத்துக்கலாம், உன்னுடைய ரோமத்தை உபயோகப்படுத்தலான்றதுக்காக என்ன அடிச்ச, நீ ராஜா வேட்டையாடிருக்க அப்படின்னு சொன்னமானாக்க என்னுடைய தோலோ என்னுடைய ரோமமோ என்னுடைய மாம்சமோ எதுக்கும் உபயோகம் இல்லை. இதுதான் சொல்றேன். அசாரியன் ஜன்மமே ரோமாண்யஸ்தி விவர்ஜிதம் அபக்ஷாணித மாம்சானி த்வத்விதைஹி தர்மச்சாரிபிஹி. நீ தர்மச்சாரி தர்மத்தை கடைபிடிக்கிறவன் வேஷம் போட்டு இருக்கிய தர்மத்தை கடைபிடிக்கிறவாள பொறுத்த வரைக்கும் ஒரு மான்தோல் இருந்ததுன்னா யாகத்துக்கு மான்தோல போட்டு போலாம். அதுக்காக பிரம்மச்சாரி மான்தோல வச்சுக்கிறதுக்கு மான்தோல் உபயோகப்படும். ஆனா அந்த மாதிரி எது குரங்கு தோல யாரும் போத்துட்டு போக மாட்டா. குரங்கு தோல் எதுக்கும் உபயோகம் இல்லை. ஒரு புலித்தோலா இருந்ததுனாக்கா ராஜா கிரகஸ்தன் தான் இருந்திருக்கும், புலித்தோல் மேல உட்காந்துக்கணும்னு சொல்லிருக்கு. ஆகையால அந்த புலி தோல்ல உட்காந்துக்கிறதுக்கு நான் என்ன, நான் புலியா, நான் குரங்கு, குரங்கு தோல் எதுக்கும் உபயோகம் இல்லை. சரி, ஒரு அந்த என்னுடைய முடி ரோமம் இருக்கு, இந்த ரோமம் எதுக்கான உபயோகப்படுமா, கவரிமான் இருந்திருக்கு, கவரிமானுடைய ரோமம் தாமரம் வீசறதுக்கு உபயோகப்படுறது, ஆட்டனுடைய ரோமம் கம்பளமா ஆகி அந்த கம்பளி வந்து போத்துக்கிறதுக்கு உபயோகமா இருந்திருக்கு. அந்த மாதிரி இந்த குரங்கனுடைய முடி ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லை. சரி, மாம்சமா சாப்பிடலாமா, மாம்சத்து தான் எடுத்துக்கலாமா அப்படின்னா மாம்சமும் பிரயோஜனம் இல்லை. பஞ்சபஞ்ச நகா வர்த்தியான்னு சொல்லிருக்கு. அதாவது அஞ்சு நகங்களோட கூட இருக்கிற பிராணிகள்ல அஞ்சு பிராணிகள் தான், அஞ்சு பிராணிகளுடைய மாம்சம் தான் சாப்பிடலாம். அது என்னென்ன தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா முள்ளம்பன்னி, மான், உடும்பு, முயல், ஆமை. இந்த அஞ்சு பிராணிகள், இந்த அஞ்சு பிராணிகளுக்கும் அஞ்சு நகங்களோட இருந்துருக்கிறது. அந்த பிராணிகளுடைய மாம்சத்தை சாப்பிடலாம். முயல் மாம்சம் சாப்பிடலாம், ஆமையின்றதே சாப்பிடலாம், உடும்பு சாப்பிடலாம், இது மான் சாப்பிடலாம், பன்னி மாம்சம் சாப்பிடலாம், இதுதான் சாப்பிடலாம். குரங்கு மாம்சம் சாப்பிட கூட கூடாது. அப்படி இருந்துருக்கச்சே சாப்பிடறதுக்கு நிஷித்தம், சாப்பிடக்கூடாத ஒரு விஷயம். அப்படி இருந்துருக்குச்சே நீ என்ன போய் அடிச்சிய, இது நியாயமா? அதாரியன் சர்மமே சத்தி ரோமாண்யஸ்தி விவர்ஜிதம் அபக்ஷாணித மாம்சானி த்வத்விதைஹி தர்மச்சாரிபிஹி. ஒன்ன மாதிரி தர்மம் சொல்றவாள்னு சொல்லிட்டு இருக்கவாளால இப்படி ஒரு தப்பு காரியம் பண்ணலாமா? ராமா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்றது சொல்லிப்பட்டு உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்றதையும் சொல்லி சொல்றான். என்னவாகும் உனக்கு அப்படின்னா ராஜா பிரம்மா கோக்னா, ராஜா பிரம்மா கோக்னா, இவாள்லாம் சோரஹா பிராணிவதே ரதா நாஸ்திகா பரிவேத்தாச்ச சர்வே நிறையகாமினா. இவாள்லாம் பாபத்துக்கு போறாளாம், எல்லாம் நரக்கத்துக்கு போறவர்களாக இருந்துருக்கா. யாரு? ராஜா, ராஜாவை கொலை பண்ணவன், பிராமணனை கொலை பண்ணவன், பசுவை கொலை பண்ணவன், பிராணி வதம், நிஷ்காரணமாக பிராணிய வதம் பண்ணவன், நாஸ்திகன், பரிவேத்தா, தமையை இருக்கச்சே தம்பி கல்யாணம் பண்ணி நிற்கிறவன், இப்படி எல்லாம் இவாள்லாம் நரக்கம் போறவன் இருக்கு. உனக்கு நரக்கத்துல பெரிய சீட்டு, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன், நீ இப்போ அப்படின்னு வரிசை வரிசையா வரிசை வரிசையா ஒன்னு ரெண்டு இல்ல இப்படிப்பட்ட தப்பு மொத்தம் சொல்லி சொல்லிட்டாராம். இத சொன்ன உடனே ராமர் வாய்மோண்டு இவ்வளவு நாய் கேட்டு இருந்தாராம், மொத்தம் சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடு பதில் சொல்றாராம். யுத்யுக்தா பிரசிரிதம் உனக்கு தெரியாது எது தர்மம் எது அதர்மம் தெரியாது, ஆகையால் நீ சொல்ற தர்மம் அர்த்தம் காமஞ்ச சமயஞ்சாபி லௌகிகம் அவிஜ்ஞாய கதம் மாமிகாத்ய விகர்ஹசே. எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாது, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு வித புருஷார்த்தத்தினுடைய ஸ்வரூபம் உனக்கு தெரியாது, அதனுடைய நிலைப்பாடு உனக்கு தெரியாது. அது தெரியாது போனா போயிட்டு போட்டோம், ஒரு லௌகிகமாக ஒரு இந்த இதுல வாழ்க்கை முறையான உனக்கு தெரியுமான்னா அதுவும் தெரியாமல் என்ன பார்த்து இப்படி நீ சொல்றிய நீ அபிட்சித்த பதாராமஹா பஷாத் வாலினம் அப்ரவீத். அவனை பார்த்து சொல்றான், என்ன பார்த்து இப்படி சொல்லாமா, நீ பண்ணது மொத்தம் தப்பு. நீ முதல்ல என்ன சொன்ன, உனக்கும் எனக்கும் உனக்கு என்ன காணிப்பிணக்கு இருக்கிறதா பூமி பிணக்கு இருக்கிறதா அப்படின்னு, காணித்தாயம் இல்ல பூமி தாயம் இல்ல ரெண்டும் இல்ல அப்படின்னு நீ சொல்லி சொன்ன. நானு நீ சொன்ன, நான் இப்ப நீ சொன்னது ஒவ்வொன்றத்துக்கும் நான் பதில் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. உனக்கு நியாயானுஷ்டானம் தெரியாமல் நீ சொல்ற அப்படின்னு, நீ காணித்தாயம் இல்ல பூமி தாயம் இல்லன்னு சொன்னியே நன்னா இருக்கு இது ரெண்டுக்கும். நீ இருக்கிற இடம் எந்த இடம், இக்ஷ்வாகுணம் இயம் பூமி சசைலம், இந்த பூமி நீ இருந்துருக்கிற கிஷ்கிந்தையும் இக்ஷ்வாகு மகாராஜாவனுடையது. மிருகபட்சி மனுஷியானாம் நிகிரஹானுகிரகேஷ்வபி, இந்த இக்ஷ்வாகு இதெல்லாம் மலையோடையும் காடோடையும் கூடி இருந்திருக்கிற இந்த தேசம் முழுக்க இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்களுடைய தேசம். அந்த தேசத்துலதான் நீ இருந்துருக்க, அந்த தேசத்துல இருந்துருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறது இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிற ராஜாக்களுடைய கடமை. ஆகையால உனக்கும் எனக்கும் இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிறவாளுடைய ராஜ்யத்தை போய் உன்னோட ராஜ்யம்னு நினைக்கிறியே, இதனாலதான் உனக்கும் எனக்கும் பூமி தாயம் இருக்கு காணி தாயம் இருந்துட்டு இருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அதுக்காக உன்னோட சண்டை போட்டதுனால தப்பில்லை என்ன. அடுத்தது நீ சொன்ன, உனக்கும் எனக்கும் மந்திர வழக்காட்டம் இல்லை மயக்கம் இல்லை எல்லை மயக்கம் இல்லை மந்திர வழக்காட்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஹிருத்யோமே ஏகம் துக்கம் சுகஞ்சனோ, இதே சுக்ரீவன் ஆனந்தா அக்னி சாட்சிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பன்னு நாங்க ரெண்டு பேரும் நண்பராக ஆயிட்டோம். அப்ப நான் சொன்னோம், உனக்கு ஏற்படுற துக்கம் எனக்கு எனக்கு ஏற்படுற துக்கம் உனக்குன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சுகமோ துக்கமோ ஒண்ணுதான் சொல்லி சொன்னோம். அப்படி பிரதிஜை பண்ணி அவனோட நான் இருக்கச்சு, சுக்ரீவனுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டதுன்னாக்கா அது எனக்கு ஏற்படுற துக்கமா தான் ஆகும். மந்திர வழக்காட்டம் இல்லை எல்லை மயக்கம் இல்லைன்னு சொன்னேன். நான் இப்ப சொல்றேன், தேனாகம் பிரதிஷித்திருத்தராஜ்ய எல்லை வழக்குதான் இருந்துருக்கு. அவன் நீ திருச்சி அடிச்சுட்ட, சுக்ரீவன் அடிச்சு தெரிச்சுட்ட. அப்ப சுக்ரீவன் அடிச்சு தெரிச்சாக்கு வச்சுனாக்கா என்னையே அடிச்சு தெரிச்சினா மாதிரி அர்த்தம். அதே மாதிரி அது ஹிருதராஜ்ய சுக்ரீவனுடைய ராஜ்யத்தை நீ பறிச்சுட்ட. ஆகியாலதான் நான் சொல்றேன், நானே சுக்ரீவனுக்கு வந்த கஷ்டம் எனக்கு வந்ததுனால எல்லை பணக்கு இருக்கு பூமி பணக்கு உன்னோட இருக்கு, அதுக்காக சண்டை போட்டோம், நான் பண்ணதுல தப்பு இல்லை. மூணாவது நீ சொன்ன, வான்பகை இல்லை வழிப்பகை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன. வான்பகை வழிப்பகை இது ரெண்டும் இருக்கு. நான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கு, இதே சுக்ரீவனுக்கும் உனக்கும் வான்பகையும் வழிப்பகையும் இருந்துருக்கு. அந்த சுக்ரீவன் உனக்காக ஒரு வருஷ காலம் காத்துட்டு இருந்துட்டு அந்த குகை வாசல்ல நீ வராதத பார்த்துட்டு நீ போயிட்டேன்னு நினைச்சுட்டு ராஜிபாரம் அந்த கிஷ்கிந்தைய ஆண்டு வந்தான். நீ வந்து நின்ற உடனே சிம்ஹாசனத்துல இருந்து ஏந்து நின்று நீ ராஜாவா உட்காந்து கோப்பான் நான் தெரியாத பண்ணிட்டேன் நானே அப்படின்னு சொல்லி சொன்னான். யதாவச்சாபியவாதியம் முக்தாச்ச நாசிகா தேன, உன்னை விழுந்து சேவிச்சாவ சேவிக்கச்சே கூட தம்பி தமைய சேவிக்கச்சு தமை என்ன சொன்னோம், தீர்காயுஷ்மான் பவன் ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த ஆசீர்வாதத்தை கூட சொல்ற கூடிய ஒரு பேசிக் கத்தசி கூட உனக்கு இல்லாத இருந்துட்டு இருக்க. ஆகையாலதான் நான் சொல்றேன், காலிலே குனிந்த அளவிலும் அங்கீகரியாதே. அவன் அங்கீகாரம் பண்ணி அவன் விழுந்து சேவிச்ச உடனே சரி போனா போயிட்டு போறது, தப்பு பண்ணா போயிட்டு போற, நம்ம பையன் தானடான்னு அவன் அங்கீகாரம் பண்ண வேண்டியவன் அத பண்ணிக்காத. ஒரே ஒரு துணி உடுத்திருந்தா அந்த உடுத்த துணியோட திருத்தி அடிக்க நீ வழிப்பகையும் சொல்லணும். ஞாதி பகை இல்லை, குடிப்பகை இல்லைன்னு சொன்ன. நீ ராஜா, நான் குரங்கு. நீ மனுஷன், நான் குரங்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன ஞாதியா, பங்காளி சண்டையா அப்படின்னு சொன்ன ஒண்ணும் இல்லை. அயம் பிராதா சுதாருணா, எனக்கு ரெண்டுக்கும் சண்டை இல்ல, உனக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை. சுக்ரீவனுக்கு நல்லது துக்கம் வந்ததுன்னா எனக்கு துக்கம். இந்த சுக்ரீவனை பார்த்து என்ன சொன்ன, இவன் இந்த பிராதா என் தம்பி இருக்கானே, இவன் இவனை மாதிரி மோசமானவன் யாரும் கிடையாதுன்னு சொன்னனே. அப்ப நீ இவனை விசித்ததானே, ஆகையால அவனதுதான் நான் வரேன், நான் வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது என்ன சொன்ன, பசுமறித்தல் நிறை சாய்த்தல் செய்ததில்லை. நமக்கு ரெண்டு பேருக்கும் ஊர் சண்டையா இருக்கு, இல்ல ஜலத்துக்கு உண்டான சண்டையா இருந்துருக்கு, ஏரி ஜலம் போயிட்டு அங்க போயிட்டு ஊர் சண்டை இருக்கா, இல்ல கோவில் குளத்துல போய் சண்டை வர போடுறோமா, ரெண்டும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னான்னா வஸ்தம் ரெண்டும் இருந்துருக்கு. அந்த சுக்ரீவன் இந்த இடத்தை கொண்டு அவன் பொழைச்சு போக வேண்டியவனா இருந்துட்டு இருக்கான். அவன் இடத்த நீ பிடிச்சுட்டியானாக்க அப்ப அவன் என்ன பண்ணுவான். மூணாவது இன்னொன்னு சொன்னி, பெண் பிணக்கும் இல்லை மண் பிணக்கும் இல்லை அப்படின்னு சொன்ன. நிச்சயமா பெண் பிணக்கு இருந்துட்டு இருக்கு. சுக்ரீவனுடைய கொண்டாட்டியே ஓம்புண்டாட்டியா நீ வச்சுட்ட, பிராத்திரு வர்த்தசி பாரியாயாம் அப்படின்னு சொல்லு. இந்த தம்பியினுடைய பாரியைய அபகாரம் பண்றதுன்றது பெரிய பாப்பம். அந்த பெண் பிணக்கும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. சுக்ரீவனுடைய பாரியை நீ அபகரிச்சதுனால, ஆகையால நீ பண்ணது மொத்தம் தப்புதான் பண்ணிட்டு, இவ்வளவும் பண்ணிட்டு நிரபராதனாக இருந்திருக்கிற என்ன போய் நீ அடிக்கியன்னு நீ கேட்கலாமா அப்படின்னு சொன்ன. அதுக்கு மேல இன்னொன்னு சொன்ன, என்னுடைய மாம்சத்துக்காகவோ என்னுடைய ரோமத்துக்காகவோ அல்லது என்னுடைய தோலுக்காகவோ நீ சண்டை போடலான்னு சொன்ன, வேட்டையாடலாம்னு சொன்னாக்க அதுவும் அது வேட்டையாடக்கூடாது. அப்படி போய் என்ன போய் குரங்கு போய் நீ அடிச்சியன்னு நீ கேக்குற, அதுக்கும் நான் பதில் சொல்றேன் கேளு. என்ன ராஜாவா இருக்கவாளுக்கு ஒரு தர்மம்ன்றது இருக்கு. அந்த நாட்டுல அது பிராணியா இருக்கட்டும், பட்சியா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எது தப்பு பண்றதோ அந்த தப்பு பண்றத அடிக்கிறதுன்றது ராஜாவுடைய கடமை. அந்த கடமையை தான் நான் பண்ணிருக்கேன் நானு. மூணாவது இன்னொரு சுவார்த்தை நீ சொன்ன, நானும் சுக்ரீவனும் சண்டை போடச்சு உனக்கு என்ன வந்துடுத்து அப்படின்னு கேட்ட. அதோட நேருக்கு நேர் சண்டை போடாத மறைஞ்சு இருந்துட்டு என்ன அடிச்சையே, இது நியாயமா இது கேட்ட. பிராணி இது மனுஷாளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடச்சேதான், மறைஞ்சு இருந்துட்டு சண்டை போடக்கூடாது, புறமுதுகிட்டு ஓடுவோட கூட சண்டை போடக்கூடாதுன்றதெல்லாம் தர்மம் இருக்கு. ஆனா பிராணிகளை வதம் பண்ணச்சே இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, எத்தனையோ வழியில பிராணி மிருகபட்சிக்கு வேட்டையாடுச்சு, வாகுராபிஷ்ட பாசையிஷ்ட கூட்டையிஷ்ட விவிதைர் நரா பிரபி சன்னாஸ்தி ஸ்மபகோன் மிருகானி. வேட்டையாடுறதுன்னு வச்சு நேரா சிம்மம் இருக்குன்னா சிம்மத்துக்கு நேரம் நின்றுதான் வேட்டையாடணும்னு அவசியம் இல்லை, மறைஞ்சு இருந்தும் வேட்டையாடலாம், அதுக்கு வலை போட்டும் அந்த பிராணிகளை பிடிக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ அதுக்கு ஒரு பொறி வச்சியும் அதை வந்து பிடிக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ விதமா வேட்டையாடலான்னு ராஜாக்களுக்கு சொல்லிருக்கிறதுனால ராஜாக்கள் பண்றதுல தப்பு இல்ல. இந்த ரோமா அஸ்தி மாம்சத்துக்காக தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல, மிருகங்களை வேட்டையாடுறதுன்றது ராஜாக்களுக்கு உண்டான ஒரு தர்மம் அது. ஆகையால அதை நான் பண்ணிருக்கேன் நானு. அதுவும் இல்லாமல் என்ன பார்த்து நீ சொல்ற நிரபராதியா இத்தனோ உனக்கு ஒருத்தனை நீ கொலை பண்ணாக்க உனக்கு நரகத்துல பெரிய சீட்டு புது சீட்டு போட்டு வச்சிருக்கு, அந்த சீட்டை தான் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு நீ சொல்றிய. நான் நரகத்துக்கு போவனா நீ நரகத்துக்கு போவேன்றது யோஜனை பண்ணுவாரு. அவருதீம் பகினியும் வாபி பாரியான் பிரச்சரேத்வா நரஹ காமாதி சஸ்யதண்டோ வத ஸ்மிருதா. ராஜா அவுருசியும் பகினி தன்னோட உடன் பிறந்த ஒரு பெண்ணையோ அல்லது அதாவது தங்கையோ தமக்கையோ அவளையோ தம்பியினுடைய மனைவியினிடத்திலேயோ எவன் ஒருவன் தவறாக நடந்து கொள்கிறானோ அவனுக்கு தண்டனையாக சொல்லப்பட்டிருக்கிறது வதம். நீ தம்பியினுடைய மனைவியினிடத்துல சுக்ரீவனுடைய மனைவியினிடத்துல தவறாக நடந்து கொண்டதுனால உனக்கு ராஜ சாசனத்துல சொல்லியிருக்கிற தண்டனை என்னென்ன வதம் தான். ஆகையால நான் பண்ணது எதுவுமே தப்பில்ல. உனக்கு இப்படி நீ குரங்கா போயிட்ட அப்படின்னால உனக்கு தர்ம சூக்ஷ்மம் தெரியல. நீ சூக்ஷ்மா பரம துர்ஜேயா ஸ்வதாம் தர்மா பிளவங்கமா பிளவங்கமா ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபாசுபம். நான் யாரு நினைச்சுட்டு இருக்க, எல்லாருடைய மனசுலயும் நான் இருந்துட்டு இருக்குவேன். எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னுட்டு என்னிடத்துல நீ இந்த மாதிரி சொல்லாத நீ அப்படின்னா இது மொத்தத்தையும் கேட்டிருந்தானா கேட்டுட்டு வாலி கைய கூப்பிட்டு சொல்றானா நதோஷம் ராகவே தத்யோ தர்மேதி கச்சது ஏவமுக்தஸ்து ராமேண வாலி பிரவ்யதிதோ பிருஷம். இவ்வளவு தூரம் சொன்ன உடனே இப்ப நான் புரிஞ்சுட்டேன், நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ரொம்ப இது நான் பண்ணதுதான் தப்பு. எத்தமாத்த நரசிரேஷ்ட தசைவ நசம்சய பிரதிவத்தும் பிரகிருஷ்டி நாமகிருஷ்டத்து சக்னியாம். என்னால பதில் சொல்ல முடியல, நீ தர்மத்தை தான் அனுஷ்டிச்சானம் பண்ணிட்டேன். அப்ப ராவணை பார்த்து கை கூப்பிட்டு சொல்றலாம், என்ன பத்தி நான் வந்து விசாரப்படல, நான் போயிட்டா போயிட்டு போறேன். நான் ஆத்மாவும் நோச்சே ந தாரம் நாபி பாந்தவானு ஏதா புத்திரம் குணஜேஷ்டம் அங்கதம் கணக்க அங்கதம். என்னுடைய என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்ன நான் போயிடுறேன்னு விசாரப்படல, என் மனைவி தாரைக்காக நான் விசாரப்படல, இந்த பந்துக்களுக்காக விசாரப்படல, நான் என்னுடைய குழந்தை அங்கதன் இருந்துருக்கான நித்திய நித்தியம் அவனை தழுவிண்டு அவனை தூக்கி வளர்த்த அங்கதனுக்காக தான் நான் விசாரப்படுறேன். அந்த அங்கதனை இனிமே யார் பார்த்துப்பான்றது தான் பயமா இருக்கு, அதுக்காக தான் மனசு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி வாலி சொல்றான். அப்போ ராமர் சொல்றேன், ஏசாத்வை எங்கதோ நித்தியம் வர்த்ததே வனரேஸ்வர ததா வர்த்தேத சுக்ரீவே மயி சாபித்த நசம்சயா அப்படின்னு. நீ ராமனிடத்து அங்கதனிடத்துல எப்படி சீரோ சீருமாக நீ அங்கதனை வளர்த்தாயோ உன்ன மாதிரியே அவ்வளவு பிரீத்திய வச்சு சுக்ரீவனை அங்கதனை நடத்த சொல்லி சொல்றேன் நானும். ஆகையால நீ விசாரப்படாத, நீ போயிட்டேன்னு விசாரப்படாத அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த சமாச்சாரம் அது வாலி விழுந்ததை பாக்குறதுகள் அங்க இருக்கிற குரங்கெல்லாம் குரங்கு மொத்தம் பயந்து ஓடுறதா, இப்படியும் அப்படியும் ஓடுறதா ஓடுறது. இந்த சமாச்சாரம் வாலி விழுந்துட்டான்ற சமாச்சாரம் தாரைக்கு தெரிஞ்சது. தாரையும் பாக்குறா என்ன அநியாயமா போயிட்டே போயிட்டேன்னு. அப்ப இந்த குரங்கெல்லாம் கூட்டின்ட்டு சொல்றாளாம், அங்கதனை பார்த்து கூப்பிடுறாளாம், ஜீவபுத்திரே நிவர்த்தஸ்வா புத்திரம் ரட்சஸ்வாங்கதம் அந்தகோ ராமரூபேண ஹத்வா நயதி வாலினம் அப்படின்னா. ஐயோ என்ன அநியாயம் நடந்து போச்சு அப்பா, இந்த என்னுடைய பிள்ளை அங்கதனை நீங்க ரட்சணம் பண்ணணும், ராமன் ஊருல ஒரு யமன் வந்து வாலி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான் தார சொல்றானா. சொல்றதோட மாத்தம் இல்ல, இப்ப ஒரு வாலி அடிச்சுட்டான்னு சொன்னா அந்த ராமனை பார்த்து நல்ல விசவு விசி அவனை பார்த்து நம்ம கேட்டுட்டு வரணும், இப்படிப்பட்ட காரியத்தையா நீ பண்ணுத, நீ பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன்னாலே என் வார்த்தைய கேட்காத வந்தானு அவனுக்கு இப்படி ஒருப்பட்ட நிலையை ஏற்படுத்திட்டேன்னு நான் சொல்லி சொல்லணும். அந்த ராமனை பார்த்து வெய்யணும் நான் ஓடி வராளாம் தார அங்கதனையும் அழைச்சிண்டு. அத பாக்குற அங்க வர அந்த வெய்யத்துக்கு வரச்சே அவளால வெய்யணும்ன்றது தோணவே இல்லையாம் ராமனை பார்த்ததான். இங்க இருக்கிற வாலிய கட்டிண்டு அழறாளாம், உத்திஷ்டோலோத்தமம் கிமிதானிங் புரோபாகம் மத்தியத்தன்னாபிபாதவே. வாலி நீ ஏந்து பேச மாட்டேன்றியே, நான் வந்து பாக்கச்ச தூரேந்து வரச்சையே ஓடி வந்து நீ கட்டிப்பியே, இப்ப என்ன பார்த்து இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றியே நீ அப்படின்னா. நைவம் விதா சேரதேகி பூமூன்று பிரதிசத்தமா அதீவ கலுதே காந்தா வசுதா வசுதாதிபான் கதா சுரபி தாம் காத்ரேகி மாவிஹாய நிஷேவதே. வாலி நீ போய் தரையில படுத்துக்கலாமா, இப்படி தரையில விழுந்து கிடைக்கிறீங்க, உன்ன மாதிரி ராஜாவா இருக்கவா தங்க கட்டில படுத்துக்கணுமே அப்படி இல்லாத தரையில நீ படுத்திருக்கையே தார சொல்ற. அந்த ராஜாவை பார்த்து வாலிய பார்த்து சொல்றா, ராஜாவுக்கு பூமின்னா ரொம்ப பிரீத்தின்னு சொல்றா, பிராணனை விட்டா கூட பூமியில தான் வேணும்ன்ட்டு நீ விழுந்திருக்கியா, இது என்னன்றது தெரியலையே, உன்னை பார்த்தாலே தெரியறது அப்படி சொல்றாளாம். இப்படி ஒவ்வொன்னா இவ கதர்றா பாலி. அந்த ராமன் எங்க பார்த்து ராமனை பார்த்து வெய்யணும் அப்படின்னுட்டு ராவனை பார்க்கணும்ட்டு பாக்குறாளாம். பார்த்தா ஓஹோ நீதான் ராமனான்னா, வெய்யறதுக்கு மனசு வரலையாம், அது பெருமாளா போயிட்டு அப்படினால பெருமாளை சேவிச்சதுனால பாப்பம் தான் வெய்ய தோணும், ஒத்தனை பாப்பம் போயிட்டான். கொஞ்சநாயம் என்ன சொன்ன, ராமன் யமனா வந்து அந்நியமாக என்னுடைய கணவனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன. இப்ப ராமனை பார்த்த உடனே நீ பண்ணதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ கேக்குற எதிர நிக்கிற ராமனை பார்த்து சொல்ற, நான் நேத்தி வரைக்கும் நினைச்சிருந்தேன் நானு நீ ராமன் ரொம்ப பெரிய தர்மாத்மான்னு நினைச்சிருந்தேன், என்னுடைய பர்த்தாவாக இருந்திருக்கிற வாலியை அழிச்சவன் நீதான்றதை இப்ப தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பர்த்திரு பக்தியினால ராஜாவா இருந்திருக்கிற ராமனை கூட ஏக வசனத்துல சொல்ற துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா. இது பாக்குற வாழ்க்கை மேலிருந்து வரையா பாக்குற வாழ்க்கை இந்த மாதிரி அர்த்தம் தோணும். அடுத்த பதக்கள்லாம் பார்த்தமானாக்கா அவ எப்படி நினைச்சுக்கிறான்னா, சில சில பேரை ஏகவசனத்துல சொல்லலாம், சில சில பேரை ஏகவசனத்துல சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இந்த சில சில பேரை பெயரிட்டு கூப்பிடலாம்னு சொல்லிருக்கு, சில பேரை பெயரிட்டு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஜேஷபுத்திரன் மனைவி கணவாள் எல்லாம் பெயரிட்டு கூப்பிடக்கூடாது. ஜேஷபுத்திரனை பார்த்தமான பெரியவாளா இருக்கோ பையான்னு தான் கூப்பிடுவாளே தவிர அவனை பேர் சொல்லி கூப்பிட மாட்டான். மனைவியும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டான், அதே மாதிரி மனைவியும் கணவனும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டான். இது என்னன்னு சொல்றது, யாரெங்கன்னு சொல்றது, இந்த மாதிரி எத்தையோ சொல்லின்ற தவிர இது பேர் சொல்லி கூப்பிடுறதுன்றது சாஸ்திரம் சாஸ்திரத்துல நிஷித்தமா சொல்லியிருக்கு. அதே மாதிரி சில பேரை ஏகவசனமா சொல்லலாம், சில பேரை ஏகவசனமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அத்தியந்த பிரீதியுக்தாளாக இருந்திருக்கவாள ஏகவசனத்தால சொல்லலாம், அத்தியந்த பகுமதி இருக்கச்சே அவளிடத்துல ஏகவசனமா சொல்றதுன்றது இருக்கு, அத்தியந்த ரொம்ப கோபம் யார் பேர்ல இருக்கோ அவளிட வரைச்சே அப்ப ஏகவசனமான பிரயோகம்ன்றது வருது. இப்போ ரொம்ப ரொம்ப பக்தி இருக்க வாழ்ந்த பெருமாள் விஷயத்துல நீன்னு ஏகவசனமான பிரயோகம் இருந்திருக்கு, அந்ததான் இங்க நடக்கிறது. ராமனிடத்துல அத்தியந்த பக்தி, ராமனை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே தாரைக்கு பக்தி வந்துருக்கு, அந்த பக்தியினால அவ ஏகவசனத்துல சொல்லி சொல்றா துவம் அப்படின்னு சொல்லி சொல்றா. துவம் அப்படின்னா சமஸ்த கல்யாண கணங்களுக்கும் கல்யாண கணங்கள் மொத்தத்துக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கிற நீ அப்படின்னு சொல்லி சொன்ன அர்த்தம். துவம் நீ அப்படின்னு சொன்னா நீ எப்பேற்பட்டவன், ராவணன் துந்துபி இவாளையெல்லாம் கூட நலிய பண்ணின வாலியையும் ஹதம் பண்ணின நீ அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, வாலினாலே கஷ்டப்பட்டு அகதிகனாக உன்னிடத்துல சரணாகதி பண்ணின சுக்ரீவனிடத்துல பிரீத்தியோடு இருந்திருக்கிற நீ அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்னு சொல்லச்சு, நீ எப்பேற்பட்டவன், சர்வஜன் சத்த சங்கல்பனாக இருந்திருக்கிற நீ எங்களை மாதிரி பெண்ணாலையும் சிறுவர்களாலையும் கூட பார்க்கும்படியாக அப்படிப்பட்ட சௌசீல்யத்தோடு என் கண்ணகர வந்து நிற்கும்படியாக நீ இருந்திருக்கவன் நீ என்பதாக சொல்லுகின்றார். அப்ப என்னை வாழும்படியாக பண்ணுகிறாள், இப்ப இவளுக்கு வாழ்க்கையே போயிடுத்து, ஆனா இவ போய் இப்ப போய் சொல்ற என்ன வாழும்படியாக பண்ண நீ அப்படின்னா, அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் இவளை வாழும்படியாக பண்றது என்பதாக. அது மாத்த நீ எப்பேற்பட்டவன் அப்புறமையாக அப்படின்னா, உம்முடைய பராக்கிரமம் உமக்கே தெரியாது எனக்கும் தெரியாது, யாராலையும் அளவிட முடியாதவனாக இருக்கின்றார் அப்படின்னா. வேதாகமேத்தம் வேதாகம் நான் தெரியும்னு என்னால சொல்ல முடியாது, வேதாகமேத்தம் மகாந்தம் புருஷம் மகாந்தம் கயிற்றா வேத, யார் ஒன்ன தெரிஞ்சின்றவாளாக இருந்திருக்கா, யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாதவனாக இருந்திருக்கவன் நீ, அப்பேற்பட்டவன் நீ அப்பிரமேயா அளவிட முடியாதவன், உன்னை கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாமா, காதால பார்த்து தெரிஞ்சுக்கலாமா, கையால தொட்டு தெரிஞ்சுக்கலாமா, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படியுமே தெரிஞ்சுக்க முடியாது. நான் சந்திரசே திஷ்டதி ரூபமஸ்தன சட்சுஷாபஸ்தி கஷ்டனம், எதனாலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. இருந்திருக்கிற நீ என்னெதிர இருந்திருக்கவன், என் கண்ணால இந்த மாம்ச கண்ணால பார்க்கும்படியாக இருந்திருக்கவா, உன்னுடைய ஒரு சௌசல்யமும் எப்படிப்பட்டது அதை தெரியப்படுத்துகிற நீ, நீ அப்பிரமேயஸ்டா இவ்வளவு சொல்லணுமா? அந்த வேதத்துக்காலேயே உன்னால தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்திருக்க. அப்போ தொம் அப்பிரமேயா அப்படின்னா என் கண் முன்ன தெரிஞ்சா கூட உன்னை அளவிட்டு சொல்ல முடியாமல் இருந்திருக்கவனாக இருந்திருக்க. நீ கண்ணு சின்ன தேசத்துல இருந்தா கூட, என் கண்ணதில் இருந்தா கூட உன்னை அளவிட்டு என்னால சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. தொம் அப்பிரமேயா, உன்னுடைய சௌசல்ய குணத்தை என்னன்னு சொல்றது, நீர் இப்படிப்பட்ட பராக்கிரமத்தோடையும் இப்படிப்பட்ட விபவத்தோடையும் இருந்திருந்தா கூட என் கண்ணதில் எளிவரப்பட்டு என் கண்ணதில் நீர் நின்றுருக்கேரு, நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே. அச்சுஷாகிருஷ்டி மனசாத்து விசுத்தேன என்பதா சொல்லுகின்ற. தொம் அப்பிரமையா, கையில ஒரு தனுசை வச்சுட்டு வில்லும் கையுமா எங்க எதிர நின்றுருக்க, உன்னை சேவிக்கணும்னு தபசிகள்லாம் சொல்லிருக்கா, அப்படிப்பட்ட நீ என் கண்ணதிர வில்லும் குருமாக நீ நின்றுருக்கையே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு தகப்பனாருடைய ஒரு வார்த்தையை கேட்டுண்டு நீ இங்க தாபதராக இங்க வனவாசம் பண்ண வந்திருக்கிற, அப்பேற்பட்ட நீ விராதன் கரன் கபந்தன் வாலி பிரபதிகளை அழிக்கிறதுனாக என் எதிர நின்றுக்கிறே, உம்மருடைய பராக்கிரமத்தை யாரால அளவிட முடியும், அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கே நீ என்றாக சொல்லியிருக்க. துராசதஸ்ட யாராலையும் அணுக உண்ண முடியாததாக இருந்திருக்க, மனசால கிட்ட உண்ணாததாக இருந்திருக்கிறது, பிரத்யமான சரீரத்தால கிட்ட முடியுமா, கிட்ட முடியாது, அப்படிப்பட்டவனாக நீ இருந்திருக்க. அது மாத்திரம் இல்ல, ஜிதேந்திரியஸ்ட புலன்களை அடைக்கினவனாக இருந்திருக்க, உன்னை பொறுத்த வரைக்கும் ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னா கூட ராஜ்யம் ஆள பிறந்தவன் ராஜ்யத்தை வாணான்னு விட்டுட்டு வந்தவனாக இருந்திருக்க. யாரானோ ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீய பார்த்தமானாக்கா அந்த ஸ்திரீய மறுபடியும் அதுவும் அழகா இருந்தாள்னாக்கா இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தோணும். நீ பரதான் பரதார் நராமகா பரதாராட்ச சற்றுக்கு பசதி, அந்த பரதாரன் அசுலாருடைய பிறன் மனைவியை கண்ணால கூட ஏறெடுத்து பார்க்க முடியாதவனாக இருந்திருக்க. நீ அப்படி இந்திரிய நிகிரகம் பண்ணவனாக இருந்திருக்கவன் நீ. நீ தொம் ஜிதேந்திரியா, எங்க மாமனார் யாரு, வாலியினுடைய அப்பா இந்திரன், தாரையினுடைய மாமனார் இந்திரன், என்னுடைய மாமனார் ஜாரனாக போனான், பிறன் மனைவி புகுந்தான், அகல்வி அகல்யின் இடத்துல ஆசைப்பட்டு போனான், அகல்யாயை ஜாரா சுரபதி அபூது ஆத்மதனயாம் பிரஜாநாசோ ஆசீத் அபஜத குரோஹோ இந்து அபலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகல்யின் இடத்துல போனவன் அவன், ஆனா நீ எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க, அவனுக்கு மேல்பட்டவனாக இருந்திருக்கிறேன். அதாவது சில பேரெல்லாம் கூட சந்திரன் கூட குரு துரோகியாக ஆனா அப்படிலாம் இருந்தா கூட இந்த என்ன கணவனாக இருந்திருக்கிற வாலி கூட தன் தம்பியினுடைய மனைவி இடத்துல ஆசைப்பட்டா, நீ யாரையுமே ஆசைப்படாத நீ இருந்திருக்கனாக்க நீ புலநடக்கத்துல உன்னை காட்டிலும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஜிதேந்திரியா. இவ்வளவு விரக்தியோடு இருந்திருக்கிறவன் நீ என்னத்துக்கோசரம் வாலிய கொலை பண்ண அப்படின்னு கேட்டான், நீதான் பரம தார்மிகனாக இருந்திருக்க, அந்த தர்மத்திலையும் சிறந்த தர்மத்தை உடையவனாக நீ இருந்திருக்க. ஆகையால அத சொல்றோம், சிறந்த தர்மம் என்ன ஜிதேந்திரியா, உத்தம தார்மிகச்ச, யாரோ தனக்காக தர்மம் பண்றவன் அதம தார்மிகன், தனக்கும் ஆகட்டும் பிறருக்கும் ஆகட்டும்னு தர்மம் பண்றவன் மத்தியம தார்மிகன், பிறருக்காகவே தர்மம் பண்றவன் காரியம் பண்றவன் இருக்கான் பாருங்கோ அவன்தான் உத்தம தார்மிகன் என்பதாக சொல்லக்கூடியது. ஒரு வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவன் தார்மிகனாக இருந்திருக்கிறது, அதுக்கு மேல பக்தியோகம் பண்றவன் தார்மிகனுக்குள்ள இருக்கிற அதாவது கிரேட் அடுத்த படியில இருந்திருக்கவன், சரணாகிதி பண்றவன் அதுக்கடுத்தபடியில இருந்திருக்கவன், கடைசியில இருக்கிறவன் என்னன்னா, எனக்காக எதுவுமே இல்லை, எல்லாம் உனக்காக வேணும்னு கைங்கரியத்தை நினைச்சிட்டு கைங்கரியத்தை பண்றவனாக இருந்துட்டு இருக்கிறானே, அவன் தான் உத்தம தர்மன், தார்மிகன் என்பதாக சொல்றார். தர்மத்துல தார்மிகத்துன்றது ரெண்டு வகைப்படும். ஒன்னும் சாமானிய தர்மம், இன்னொன்றது உத்தம தர்மம்ன்றது. சாமானிய தர்மம்ன்றது என்னன்னா, ஆந்த சம்சம் பரவ தர்மஹான்னு சொல்லி இயற்கையிலேயே வந்து கருணையோடு இருக்கிறது, இது சாமானிய தர்மம். அசாதாரண தர்மம் விசேட தர்மம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டேன், இது நீ பண்றது வதஸ்ட தர்மயுத்தியான ஸ்வராஜ்ய பரிபந்தினாம் க்ஷத்ரியானாம் அயம் தர்மஹா எத் பிரஜா பரிபாலனம். இந்த பிரஜா பரிபாலனம் நாட்டை ஆளுவதுன்றது இருக்க ரட்சணம் பண்றதுன்றது, அது உத்தமமான தர்மம், அது க்ஷத்ரியர்களுக்கு உண்டான தர்மம். நீ வாலியோட சண்டை போட்டு வாலி அழிச்சதுன்றது, இது நியாயமானதுதான் என்பதாக சொல்லி சொல்றார். உன்னுடைய புகழ் எப்பேற்பட்டது, அக்ஷய கீர்த்திஷ்ட, வாலிபதம் பண்ணதுனால உனக்கு இழுக்கு ஏற்பட்டுடுமோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, உன்னுடைய புகழுக்கு எந்த இழுக்கும் ஏற்படாது, புகழுக்கு இது மேலும் மேலும் வளரும்படியாக பண்ற. ஒரு துட்ட மிருகத்தை வதம் பண்ற மாதிரி நீ பண்ணிருக்கேன்றதுனால இது பிரயோஜனமா தான் ஆகுமே தவிர நிஷ்பிரயோஜனமாக ஆகாது என்பதாக. விசக்ஷணஷ்ட, நீ காரியங்கள்ல சிறந்தவனாக இருந்திருக்கிறவன், முன்னாடி பார்த்து பின்னாடி செல்லும்படியாக இருந்திருக்கன், உனக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்குமே தெரியாது, உன்னிடத்த ஆசிரித வாத்சல்யம் இருந்திருக்கு. இது தன்னை அண்டினவன சுக்ரீவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அவன் கழுத்துல மாலைய போட்டு வித்தியாசம் தெரிஞ்சுட்டு பண்ணிருக்கியே, நீ ஒன்ன மாதிரி சாமர்த்தியசாலி யாருமே கிடையாது என்பதாக. அப்போ கிதிஷ்டமாவான், உன்னும் பொறுமையாக இருக்கிறவன் யாருமே இல்லை. கதஜோபமாட்சா, உன் கண்ணு பார்த்தா இப்ப செக்க செவேல்னு இருந்துருக்கு. கொஞ்ச நாள் முன்ன உன்னை ஆசிரித்தவனாக இருந்திருக்கிற சுக்ரீவன் கஷ்டப்படச்சே பார்த்தவன கோபத்தினால கண்ணு செவந்து இருந்துருக்கு. இப்போ ராமோ ரக்தாந்த லோச்சனகா என்று சொல்லி சிவந்திருக்கிறதுக்கு காரணம், எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்காக இருந்திருக்கு. ஆகையால அப்பேற்பட்டவன்னு ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து தார மயங்கி போய் சொல்றாளாம் வார்த்தைய. அதுக்கு முன்ன கொஞ்ச நாள் முன்ன வெய்யணும்னுட்டு போனவோ ராமனை பார்த்தவனே மயங்கி சொல்றாளாம். இத பாக்குற அங்க இருக்கிற சுக்ரீவ் எல்லாரும் அழறா, சரி இதுக்கு மேல அழுது பிரயோஜனம் இல்ல, ஹனுமான் சொல்ற மேல பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுன்னு. அப்ப ராமர் சொல்ற, உத்தமமான யாக யஜ்யம் பண்ணவாளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் பண்ணணுமோ அந்த சம்ஸ்காரத்தை வாலிக்கு பண்ணுன்னு சுக்ரீவன் இடத்துல சொல்ற. அங்கேருந்து போய் அதுக்கு ஒரு உத்தமமான ஒரு பல்லக்கெல்லாம் கொண்டு வந்து வாலியை தூக்கி போய் வாலிக்கு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு அதை பார்த்த பிற்பாடு என்ன பண்ண, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தாரையும் அழுதாச்சு. அங்கேருந்து சுக்ரீவன் வரான், எனக்கு இனிமே ராஜ்யமும் வேணாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். நான் ஏதோ தெரியாத பண்ணிட்டேன் நானு. சஞ்சாத பாஷ்மா பரவீரஹந்த ராமோ முகூர்த்தம் விமனா பூவ. சுக்ரீவன் இப்படி விழுந்து புரண்டு கதறான், எனக்கு இனிமே ராஜ்யம் வேணாம் என் தமயம் போன பிற்பாடு. இந்த சுக்ரீவன் கதறத்தை பார்த்த உடனே ராமர் கண்ணுல ஜலம் வந்துட்டான். சுரக்ஷணம் இவா பவத் பிரணத ரக்ஷணம் தாவகம் என்பதாக சொல்லுங்க. பெருமாள் பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்துல பெருமாள் சரணாகதி பண்ணவாள் ரக்ஷணம் பண்றத தன்னையே ரக்ஷணம் பண்ணிக்கிற மாதிரி நினைச்சிட்டு ரக்ஷணம் பண்றான் பெருமாள். தன்னை ஆசிரியத்தவனாக இருந்திருக்கிற சுக்ரீவனை ரக்ஷணம் பண்ணணும்ன்றதுக்காக இந்த காரியம் நாம பண்ணினோம். இந்த சுக்ரீவனே இந்த வாலி இடத்துல இவ்வளவு பிரீத்தி வச்சுட்டு இருக்கான்றது நமக்கு தெரியாது போயிடுச்சு. நமக்கு அவனுக்கு வர கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டம் நமக்கு வந்த மாதிரி இருக்குன்னு இவர் கண்ணுல ஜலம் விட்டு அழறான். சஞ்சாத பாஷ்மா பரவீரஹந்த ராமோ முகூர்த்தம் விமனா பூவ. கொஞ்ச நாள் என்ன வார்த்தை பேசுறதுன்னே தெரியலையா, ஒன்னும் பேசாத அப்படியே வாய்மூன் திருந்துட்டு இருக்காராம். இந்த பக்கத்துல தார சொல்றாளாம், நீ சீதைய விட்டு பிரிஞ்சு உன் முகத்துல எப்படி சோகமே குடிக்கொண்டு இருந்திருக்கோ இதே மாதிரிதான் வாலி சொர்க்கத்துக்கு போனா கூட வாலியினுடைய முகத்துல தார இல்லையேன்னு சொல்லி கட்டம் தான் அவனுக்கு நிக்கும். இத என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலேன்னு அந்த பக்கம் அப்படி அழறா. இவாள யார் எப்படி தேத்தரவு சொல்றதுன்னே தெரியலையா. அஸ்வாசிதா தேன மாத்மனாது பிரபாவயுக்தேன பரந்தபயேன சவீர பத்னி சனதா முகேன சுவேஷ ரூபா விரராமதார. அவள ஆஸ்வாசப்படுத்துறாங்க. லக்ஷ்மணன் ராமணன் இவா ரெண்டு பேர் ராமர் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த தாரையும் சுக்ரீவனையும் எல்லாரையும் ஆஸ்வாசப்படுத்துற அந்த ஆஸ்வாசம் இப்ப சோகம்ன்றது தாங்கிக்க முடியாது, கஷ்டம்தான். ஆனா காலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த காலம்ன்றது நம்ம எல்லாத்த காட்டிலும் மேல்பட்டது. ஒரு காலத்துல ஒண்ணு ஏற்பட்டதுன்னாக்கா அந்த கஷ்டத்தை தாங்கிக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாதுன்னு ஆஸ்வாசப்படுத்தி இருக்கிறவாளை நினைச்சுட்டு நாம சந்தோஷப்படணும். வாலி போயிட்டான்னு நினைச்சுக்காத, இதோ அங்கதான் இருக்கான், அவனை பார்த்து நீ தேத்தரவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ இது தேத்தரவு பண்ணி பண்ண பிற்பாடு அந்த இதெல்லாம் ஆயிடுத்து. எல்லாம் இந்த கிருஷ்ணந்தைக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி போகணும். இப்போ இனிமே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். என்ன ராஜா இல்லாத ராஜ்யம் இருக்கக்கூடாது. அதனால நீ போகணும் அப்படின்னு சொல்லி ராமரை கூப்பிட்டு ஒன்னாலதானே இவருக்கு சுக்ரீவனுக்கு ராஜ்யமே கிடைச்சிருக்கு. அதனால பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். மந்திரியா இருந்து இருக்கிறேன். இவர் ஹனுமான் ராமனை பிரார்த்தனை பண்றார், நீர் அவசியம் வந்து இருந்து பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கணும். வானரானாம் சுந்தராஷ்டிரானாம் சம்பன்னம் அபலசாலினாம் மகாத்மனாம் சுதிஷ்டாபம் பிராப்தம் ராஜ்யமிதம் பிரபு பவதா சமனுஜாதா பிரவிச நகரம் சுபம். இந்த நகரத்துக்கு வந்து இந்த சுக்ரீவனுக்கு நீர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். நாங்கள்லாம் உன்னை சேவிக்கிறதுக்காக காத்துருக்கோம், அதையால நீர் வரணும் என்பதாக ராமரை பிரார்த்திக்கிறாராம் ஹனுமான். அதுக்கு ராமர் சொல்ற, நான் பிரதிஜை பண்ணி வந்திருக்கேன் நானு, 14 வருஷம் நாட்டுள்ள நுழையிறது இல்லைன்னு நான் வந்திருக்கேன் நானு, ஆகையால நான் நாட்டுள்ள நான் வரல. அஸ்மின் வச்சாமியம் சௌமியா பர்வத்தே சகலக்ஷ்மணஹா இயன் குருகா ரம்யா விசால யுக்தமாதா பிரபூத சலிலா சௌமியா பிரபுத்தமலோத்பல. இந்த குகை இருந்துருக்க இது அழகாக இருந்துருக்கு, இந்த இடத்துலயே நான் இருந்துருக்கேன் நானு, நீ போய் பண்ணிக்கோ அங்க வர பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, நீங்க ஆண்டுக்கோங்கோ, நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். போய் பண்றதும் என்ன பண்ணணும், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண கையோட அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சிரு, இதுதான் உங்களுக்கு பண்ண வேண்டிய காரியம் என்பதாக சொல்லுகின்றாராம். அபியடிஞ்சது சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வசவஞ்சதாம். அங்க இருந்திருக்கிற குரங்குகள்ல மூத்தவாளாக இருந்திருக்கிற பெரியவாளாக இருந்திருக்கிற குரங்குகள்லாம் சேர்ந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிதான். கஜோ கவாட்சோ கவயா சரபோ கந்தமாதனஹ மைந்த திவித செய்வ ஹனுமான் ஜாம்பவா கஜன் கவாட்சன் கவயன் சரபன் மந்தமாத கந்தமாதனன் மைந்தன் திவிதன் ஹனுமான் ஜாம்பவான் இவ எல்லாருமா சேர்ந்து அப்யடிஞ்சத சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வசவஞ்யதா. அஷ்டவசுக்களுமா சேர்ந்து இந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலோ இப்படி வா எட்டு பேருமா சேர்ந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். சலிலேன சஹஸ்ரா அபிஷேக்தேது சுக்ரீவே சர்வே வானர பொங்கவா பிரசு கிருஷு மகாத்மானா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண உடனே எல்லா குரங்குகளுக்கும் சந்தோஷம் வந்துருக்கான். இந்த சந்தோஷத்துல எழும்பி எழும்பி குதிக்கிறதுகளாம். இது என்ன, ஒவ்வொருத்தரும் சந்தோஷத்தை ஒரு மாதிரியா வெளிப்படுத்துவா. குரங்குகள் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தும்னா எழும்பி எழும்பி குதிச்சு வெளிப்படுத்துறதான். அந்த மாதிரி எல்லா குரங்குகளும் எழும்பி எழும்பி குதித்தன அப்படின்றார் வால்மீகி. அப்படியே கடைபிடிக்கணும்ன்றதுக்காக தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச கையோட அங்கதனை தழுவிண்டு அங்கனுக்கு அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண வச்சாராம். அங்கதம் தம் பரிஸ்வஜ யவராஜே பரணே ஜெயதே அங்கதே சாபிடித்தேது சானுக்ரோசா புலவங்கமா சாது சாத்தி சுக்ரீவம் மகாத்மானோ பூஜையன்னை. அத பார்த்த உடனே அங்க இருந்த குரங்குகளுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான். நல்ல காரியம் பண்ணா சுக்ரீவன், நல்ல காரியம் பண்ணா சுக்ரீவன் சொல்லி சொன்னான். ராமருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டான், நல்ல காரியம் பண்ணான் அப்படின்றதுனால ராமன் தெய்வ மகாத்மானம் லட்சுமணஞ்ச புனப்புனாஸ்து சர்வே தாதிருசே தத்ரவர்த்தினி. ராமன் செய்வ ராமனையும் லக்ஷ்மணையும் எல்லாம் அங்க எடுக்கிறவா மொத்த பேரும் ஸ்தோத்திரம் பண்ணாளா. அந்த கிஷ்கிந்தா பட்டணமே பிரமாதமான சந்தோஷத்தோட ஆயிடுத்து என்பதாக சொல்லி சொல்ற இத சுவாமி தேசிகன் இந்த சுக்ரீவன் விஷயத்தை வாலி விதத்தை ஒரு சூர்ணிக்கையினால சொல்ற. விழுப்புல போஜ செய்யல மூல நிபிட நிபீடித ராவண ரண ரணக ஜனக சதுர்தி விகரண சதுர கபி குலபதி ஹிருதய விசால சிலா தல தாரண தாருண சிலி முங்கா. ராமனுடைய பானம் எப்பேற்பட்டதாக இருந்துருக்கு தெரியுமா? அந்த வாலி நாலு சமுத்திரத்துல போய் சந்தியாவந்தனம் பண்றவனாக இருந்துருக்கான். ஒரு சமயம் அந்த வாலி நடத்துல ஆட்டம் போட்டான் ராவணன். அந்த ராவணன் ரெண்டு கை அந்த கைக்கு இதுக்கு நடுவுல இடிக்கிட்டு சந்தியாவந்தனம் பண்ணி போனது பாடு வெறும பூச்சி கீச்சிய வெளில விடுற மாதிரி விட்டுவான். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருந்துருக்கிற வாலிய ஒரே ஒரு அம்புனாலே அவர் அழித்தவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாலி அதாவது வீரியத்தை உடைய ராமர் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட ராமன் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கிஷ்கிந்தையில ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினார் என்று இந்த சுக்ரீவ பட்டாபிஷேகத்தோட இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஏவமேதத்ப்ராவிருத்தம் ஆக்யானம் பத்ரமத்வஹ ப்ரவ்யாஹ்ரதவிஸ்ரப்தம் பலம் விஷ்ணோஸ்த்ரவர்த்ததாம் லாபஸ்தேஷாஞ்ஜயஸ்தேஷாங்குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் தீவரஸ்யாமஹ ஹ்ருதயே சுப்ரதிஷ்டிதாஹ் ஸ்துதிப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண முஹிம் மஹீஷாஃ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தாஸ்துகினோ பவந்து. கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.